மௌடவியாக்கியாம் பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவிருதம் பிரம்மநிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சிந்தம் ஆனந்தமூர்த்தி ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்தி மீதே. வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகேந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த விவாகராய பகவத் பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்யக்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரி ராசேஹி யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் நிர்ணயவத் ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்திதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுதஃ குதோ வரதியா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சலபரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதத் சித்ரம் ஹிருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலத்யாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வய் நதீவாப்தௌ தியக்வா விஷயம் பாஸ்யம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்த்வாம் த்யாயம் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வய் மஹீயம் தே த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாகிருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வய் சுகே மக்னஹாம் ஹிருதய குஹர மத்யே கேவலம் பிரம்ம மாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷமனசா ஸ்ருஞ்சிந்வதா மஜ்ஜதா வா பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம் ஶோணப்ரபம் சோமகலாவதம்சம் பாணிஸ்புரத்தம் ஜஷரேக்ஷுஜாபம் பிராணப்ரியம் நௌமி பிநாகபாணே கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நஹம் நமாமி யாமினீநாதலேகாலங்கிருதகுந்தலாம் பவானீம் பவசந்தாப நிர்வாபனசுதா நதீம் சூடோத்தம் சிறுசந்திரசாருகலிகாம் சஞ்சச்சிகாபாஸ்வரோ லீலாதக்த விலோலகாமசலபஸ்ரேயோதசாக்ரே ஸ்புரம் அந்தஸ்பூர்ஜதபாரமோஹதிமிர ப்ராக்பாரமுச்சாடயம் சேதஸ்சத்மனியோகினாம் விஜயதே ஞானப்ரதீபோஹரஹம் யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்சஹஸ்தசரணஶ்ரவணத்யகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். எடுத்துடலாம் ரொம்ப பெரிய ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்ய அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராடம் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முக்யம் இதி யத் சூரயஹ தேஜோ வாயுமிருதாம் யதா விநிமயம் யத்ர த்ரிஸர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தஸ்மை யோன விபாசிதோ யமதுலோ ஞான ப்ரதீபஃ புரம் தத்ரூபேண ச நாரதாய முனயே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யதஹம் தச்சுத்தம் விமலம் விசோகம் அமுதம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித வைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைஹ ஈஸ்வர சத்யோ ஹ்ருதி அவருத்யதே ப்ரக்ருதிபிஹ சுஸ்ரூஷிபிஹ தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சன்னிதம் பிபதபாகவதங்கசம் ஆலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதமபேதகிருத்யம் த்வைபாயனே விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதிதம் நயதயாதரவோபிமேதுஹூதம் சர்வபூதஹ்ருதயம் முனிம் ஆனதேஸ்மி யஸ்வாவுபாவனகிலஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதிர்ஷதாம் தமோமுகம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம் சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹீதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யம் சத்யஸ்ய சத்யம் மிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. ஸ்ரீமத் பாகவதம் பொதுவாக ஏழு நாள் தினமும் ஒரு நாலு மணி நேரமாவது பிரவச்சனம் பண்றதுன்னு வழக்கம். கொஞ்சோண்டு ஸ்பர்ஷம் பண்ணின்னு போறோம். நாம வந்து மூணு நாளைக்கு பாகவதம் சொல்ல போறோம். அப்படின்னா பாகவதத்திலே கொஞ்சம் ஒரு லவம், கொஞ்சோண்டு ஒரு டிராப் தான் எடுத்துக்க போறோம். ஆனா ஒரு டிராப்பும் பூர்ணம் தான். நமக்கு விஷயம் இங்க வந்து சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு விஷயம். பாகவதம் அப்படித்தான் தொடங்குறது. காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றதா எல்லாருமே தீமஹி அப்படிங்கிற அந்த ரெண்டு சப்த ரெண்டு பதத்தை கேட்கிற போதே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். தீமஹி அப்படியானால் தியானம் பண்றேன்னு அர்த்தம். சந்தியா அப்படின்னாலே தியானம் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம். தியானம் கர்த்தும் சமய. மனசோட சுபாவமே தியானம் பண்றது. மனசு தியானம் பண்ணாம இருக்காது. உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நாம என்ன சொல்றோம், தியானம் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்றோம். தியானம் பண்ணாம இருக்கிறது ஞானிகள் மட்டும்தான், மீதி எல்லாரும் தியானம் பண்ணிட்டேதான் இருக்கா. மைண்ட் இருக்கிறவரை மனசு இருக்கிறவரை தியானம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆனா அது என்னத்தை தியானம் பண்றதுங்கிறது தான் விஷயம். எதையாவது தியானம் பண்ணிட்டே இருக்கும். வாழ்க்கையில மனசுக்கு சங்கல்பம் பண்ணாம இருக்க முடியாது. இந்திரியங்களால உலகத்துல என்னெல்லாம் தெரியப்படுறதோ அதையெல்லாம் அது சங்கல்பிச்சுட்டே இருக்கும். அதனால நமக்கு வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணுமானா மனசுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அப்ப எதை அது தியானம் பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கை பூரா சத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்ததானால் விமுக்தர்களாயிடலாம் அப்படின்னு பகவத்பாதால் சொல்ற. சத்யானுசந்தானரதோ விமுக்தா மகத்வம் ஆத்மீயம் உபைதி சாந்தி, மித்யாபிசந்தானரதஸ்து நஷ்யேது திருஷ்டம் யதேத யதசோர சோரயோஹோ. சத்யானுசந்தானரதோ விமுக்தா, சத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே யாரு வாழறானோ அவன் முக்தி அடைஞ்சிடுவான். ஏன்னா சத்தியத்துக்கு தான் நமக்கு முக்தியை கொடுக்க முடியும். சத்தியத்துக்கு தான் உங்களை ஃப்ரீ பண்ண முடியும். ஒன்லி ட்ரூத் கேன் மேக் யூ ஃப்ரீ. மித்யானுசந்தானரதஸ்து நஷ்யேது, மித்யானாக்கா தற்காலத்துக்கு தோன்றது, அது உண்மை இல்லை. கயர்ல தெரிகிற பாம்பு மாதிரி, மறுபூமியில தெரிகிற ஜலம் மாதிரி போய் அனலைஸ் பண்ணி பார்க்கிற போது அங்க இல்லை. நம்ம வாழ்க்கை பூரா காணல் நீர் தான், வாழ்க்கை பூரா காணல் நீர் தான். கடவுளை இல்லை என்றார், காணலை உண்மை என்றார், மடமையே வடிவங்களாய் கிளியே மனிதர்கள் வாழ்வாரடி. கடவுளை இல்லை என்பார் அப்படின்னா, எது இருப்பே ஸ்வரூபமா இருக்கிற சத்தோ அது இல்லை இல்லை அப்படின்னா. காணலை உண்மை என்பார், காணல்னாக்க மறுமலீச்சுக்கான சம்ஸ்கிருதத்துல, இங்கிலீஷ்ல வந்து மிராஷ் அப்படின்னு சொல்லுவார். தூரக்கேந்து பார்த்தா மறுபூமியில நீர் இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்துல போய் பார்த்தா இருக்காது, ஒரு இலூஷன். அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய இல்லூஷன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா. தூரக்கேந்து பார்த்தா இது அடைஞ்சா என்னோட லைஃப் ஃபுல் அப்படின்னு தோணும். ஏதோ ஒண்ணு சின்ன ஒரு லட்சியம் வச்சுட்டு இந்த லட்சியத்தை மாத்திரம் நான் அட்டைன் பண்ணிவிட்டான்னா ஃபுல்லா இருக்கு, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சுப்போம். அங்க போன அப்புறம் தான் தெரியறது அங்க ஒண்ணும் இல்லை. இதுதான் காணல் நீர்னு பேரு. காணலை உண்மை என்பார், இதுக்கு என்ன சொல்ல, மடமையே வடிவங்களாய் கிளியே மனிதர்கள் வாழ்வாரடி. சாதுவும் சாமிகள்னு இருந்தார், அவர் பாட்டிட்டு மடமையே வடிவங்களாய், மடமையினாக ஃபுலிஷ்னஸ் அர்த்தம், உண்மையை கவனிக்கவே இல்லை. நாம என்ன சொல்றோம், பிரபஞ்சம் தெரியறது அதனால பிரபஞ்சம் உண்மை, தெரியறது அதனால இருக்குங்கிறோம். இதுதான் நம்ம லாஜிக் இல்லையா. தெரியறது அதனால இருக்கு. ஞானிகள் என்ன சொல்றாங்கக்கா, பகவான் இருக்காருப்பா அதனால தான் தெரிய மாட்டேங்கிறதுங்கிறான். இருக்கிறது தெரிய வராது, தெரியறதுக்கு இருப்பு கிடையாது. புரிஞ்சதும் இருக்க கூட சொல்றேன், எது தெரியதோ அதுக்கு இருப்பு கிடையாது, எதுக்கு இருப்பு இருக்கோ அது தென்படாது, இந்திரிய வேத்தியம் ஆகாது. நீங்கெல்லாம் எனக்கு இந்திரிய வேத்தியம், உங்களை தெரிஞ்சுக்கத்தான் முடியும், கண்ணால பார்க்கத்தான் முடியுமே தவிர உங்களை அனுபவிக்க முடியாது. எனக்கு கண்ணை மூடிங்கிட்டா நீங்க இருக்கலாம் இல்லையா தெரியாது, ஒரு உபன்யாசம் என்றவர் அவருக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு பிரவசனத்துக்கு விஷயம் ஒண்ணும் கிடைக்கல. அவர் சொன்னார், ஒரு விஷயம் பண்ணுவோம், நாம எல்லாரும் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கண்ண முடியணும். கொஞ்ச நேரம் எஞ்சியை பார்த்தா ஒரு சப்தம் இல்லாம நிசப்தமா இருக்கு. எல்லாரும் எப்படி மெடிடேஷன் பண்றான்னு அவர் கண்ணை திறந்து பார்த்தா ஹால் காலி. ஏன்னா கண்ண மூடின் இருந்தா நீங்க இருக்கீங்களா இல்லையா ஒன்னும் தெரியாது இல்லையா. இல்லாட்ட உங்க குரல் கேட்கணும், தொட்டு பார்க்கணும், சென்சஸ்னாலதான் உணரணும். பிரபஞ்சத்துல எந்த பொருளையும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கண்ணுனால காதுனால மூக்குனால இல்லையா, தொட்டு இந்திரியங்கள்னாலதான் தெரிஞ்சுக்க முடியறது. இல்லைன்னா மனதனால ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இன்ஃபரன்ஸ். இதெல்லாம் பிரமாணம் சொல்லுவா, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் இதெல்லாம் பிரமாணம். ஆனா இதெல்லாம் வாஸ்தவ பிரமாணம் இல்லை. உங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், உங்களை அனுபவிக்கல, ஆனா நான் என்னை அனுபவிக்கிறேன் இல்லையா. இருட்டல இருக்கிற போதும் நான் இருக்கேன் அப்படின்னு நல்லா தெரியறது. ஆனா அந்த எது தெரியப்படுறதோ அந்த என்னோட உணர்வை எனக்கு பார்க்க முடியுமோ? அது இந்திரிய வேத்தியமான விஷயம் இல்லை, அது உணர்வு மாத்திரமா இருக்கிற விஷயம். எது தெரியறதோ அதை உணர முடியாது, எது உணர முடியறதோ அது இந்திரியத்துக்கு தெரியாது. நீங்கள்தான் என் இந்திரியத்துக்கு தெரியவில்லை, ஆனா உங்களுடைய இருப்பு எனக்கு உணர முடியாது. என்னுடைய இருப்பு, என்னோட எக்ஸிஸ்டன்ஸ், என்னோட உணர்வு எனக்கு இருக்கு, ஆனா என்னை இந்திரிய வைத்தியமாக்க முடியாது. இதுல முடிஞ்சு போச்சு சாஸ்திரங்கள் எல்லாமே. வேதாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, எது இருக்கு அப்படின்னு தேடு. பகவான் கீதையில சொன்னார், இருக்கிறது இல்லாம ஆகவே ஆகாதுப்பா. எது ஒரு காலத்துல இருந்து இல்லாம ஆகிறதோ அது அசத். நாசத்தோ வித்யதே பாவஹ ந அபாவோ வித்யதே சத. உபயோரபி திருஷ்டவந்தஹ து அனயோஹோ தத்துவ தரிசிபிஹி. ஞானிகளுக்கு தத்துவதரிசிகள்னு பேரு. தத்துவதரிசிகள் என்ன பார்க்கறானா, அவன் நம்மள போலதான் இருக்கா. நம்மள பகவான் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், என்னவோ ஞானிகளுக்கு உலகம் எல்லாம் வேற விதமா தெரியும்னு சொல்றாள், பகவான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், நீங்கெல்லாம் என்ன பார்க்கிறீங்களோ அதைத்தான் நானும் பார்க்கிறேன், ஆனா என்னை விட ரொம்ப அதிகமா நீங்க பார்க்கிறேன். எனக்கு தெரியும் விஷயம் உங்களுக்கும் தெரியுது, ஆனா அது மேல என்னெல்லாமோ நிறைய ஏற்றி வச்சு பார்த்துட்டு இருக்கீர்கள். சரீரம் மனசு புத்தி ஆடு பொண்ணு, பிடிச்சவன் பிடிக்காதவன், பிராமணன் சத்திரியன் வைசியன், எல்லாம் சூப்பர் இம்போசிஸ் பண்ணி பார்க்கிறோம் இல்லையா. அதுக்கு மேல அத்தியாசம்னு பேரு. அதுக்கு இங்கிலீஷ்ல இன்னைக்கு சூப்பர் இம்போசிஷன், ஒரு இம்போசிஷன் இல்லாம சூப்பர் இம்போசிஷன். அதுக்கு மேல ஏற்றி வைக்கிறது, மறைச்சிடுறது. இந்த ஜெகத்து தெரியறது பகவான் தெரியல. இரண்யகசிபு சொல்றான், தூணு தெரியறது நாராயணன் தெரியலங்கிறான். பிரஹ்லாதன் சொல்றான், நாராயணன் தானே தெரியறான்ப்பா, தூண் எங்க இருக்குங்கிறான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கா. பிரஹ்லாதனும் இரண்யகசிபுவும் ஒரே இடத்துலதான் இருக்கா. இரண்யகசிபு சொல்றேன், இங்க எங்க நாராயணன், வாயு அக்னி பிருத்திவி ஜலம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு, தன்மாத்திரைகள் இருக்கு, சரீரம் இருக்கு, எனக்குள்ள தேடி பார்த்ததுன்னா மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு, புத்தி இருக்கு. ஏன் சயின்ஸ் என்னென்ன சொல்றதோ எல்லாத்தையும் இரண்யகசிபு சொல்றேன். வெளியில உலகம் இருக்கு, இங்க உள்ள பார்த்தா மைண்ட் ஈகோ அந்த கரணம்னு சொல்லுவா, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் இருக்கு. இதுல எதுலையும் வெளியில தேடி பார்த்தாலும் தெய்வத்தை காணும், உள்ள தேடி பார்த்தாலும் ஈஸ்வரனை காணும். அப்புறம் ஈஸ்வரன் எங்கன்னு கேட்கிறார் அப்படின்னு கேட்ட இரண்யகசிபு மனசுல வச்சிருந்து பிரகலாதன் சொல்றார், நரசிம்மூர்த்தி வந்தப்போ இருக்கு இருக்குங்கிறானே, இந்த இருப்பே பகவானே ஒன்னொடுத்து தானே, தொம் வாயுரக்னிரவனிர்யதம்பு மாத்ராஹ பிராணேந்திரியாணி ஹிருதயம் சித அனுக்ரஹஸ்ய. உள்ள பிராணன், இந்திரியங்கள், மனசு, அகங்காரம் இதுவும் எல்லாம் பகவானே உன்னோட ஸ்வரூபம் தானே. சர்வம் தொமேவ சகுணோ விகுணஷ பூமன். பூமன் அப்படின்னா இன்ஃபினைட் அர்த்தம், அனந்தமான பகவானே எல்லாம் உன்னோட ஸ்வரூபமாக தானே இருக்கு. நான்யத்வதஸ்தி மனசா நிருப்தம், மனசா வசசா அனிருப்தம், மனசாலேயோ வாக்குனாலேயோ என்னென்ன சொல்லப்படுறதோ எல்லாம் பகவானே உன்னோட ஸ்வரூபம் தான். இது திருஷ்டி, ஞானம் வந்தவாளுக்கு இல்லையா. ஞானம் எப்படி வரும், சத்தியத்தை எப்படி தியானம் பண்றது, நமக்கு இதுதான் விஷயம். பிரபஞ்சம் தெரியறது பகவான் தெரியல, இந்திரிய வைத்தியமான லோகம் தெரியறது, நம்ம சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் லோகத்துலதான் இருக்கு. வெளியில தான் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும், ஆட்டத்துக்குள்ள போய் பார்த்துட்டோம், கேலக்சிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பார்த்துட்டோம் ஒரு அபிமானம், ஒன்னும் பார்க்க முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்ல பர்ஃபெக்ட் நாலேஜும் உண்டாகாது. அனந்தத்துல போய் வெளிமுகத்துல போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கனால கிடைக்கிற அறிவு எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு என்னென்ன காண்றதோ அதுதான் அறிவு. ஹரிநாம கீர்த்தனம்னு மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டு, அதுல அந்த ஆச்சாரியர் சொல்றார், அப்பப்ப பகவான் எதை காட்டி கொடுக்கிறாரோ அதான் நீ அப்பப்ப பாக்குறேன், அவ்வளவுதான். அன்னன்னு காணுன்னது வாழ்த்துன்னு மாமுனிகள் என்னத்தையும் உள்ளு ஹரிநாராயணன். ஒரு கொஞ்ச வருஷம் முன்னாடி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஜியோகிராபியில 9 பிளானட்ஸ்னு படிச்சோம், இப்ப சடனா பார்த்தா ஒரு பிளானட் காணுங்கிறான். அது என்னவோ சாமானம் காணலங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா அது காணாம போயிடுதான். இப்படி காணாம போனா என்ன பண்றது? ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டேன், எங்க போச்சுன்னு கேட்டேன், 9 பிளானட் இருந்தது, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பைஹாத் பண்ணி இல்ல அன்னைக்கெல்லாம் இருந்தது, இப்ப எங்க போச்சு தெரியலங்கிற. சரி, நீங்க ஈஸியா சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு மார்க் இதனால கம்மி ஆயிருக்கு, இப்ப யாரும் போட்டு கொடுப்பா? வெளியறிவெல்லாம் இம்பர்ஃபெக்ட் இல்லையா. ஒரு காலத்துல ஒன்ன காட்டுறது, இன்னொரு காலத்துல இன்னொன்னு காட்டுறது. சயின்ஸ் பாருங்க, இன்னைக்கு ஒரு ஃபைண்டிங் அவுட், நாளைக்கு ஒரு ஃபைண்டிங் அவுட். ஐன்ஸ்டீனோட E=MC² சொல்லிருந்து பெருசா பெருமைப்பட்டிருந்ததும் இன்னைக்கு சொல்றேன், அதை தூக்கி நாங்க டஸ்ட்பின்ல போட்டாச்சுன்னு பெருமையா சொல்லிக்கிறா. அந்த சயின்டிஸ்ட் நாளைக்கு இன்னொருத்த வந்து டஸ்ட்பின்ல போட்டுடும், அவ்வளவுதான். ஏன்னா வெளிமுகமான அறிவு இருக்கு, அது அல்பம்னு பேரு. நிம்மதியை கொடுக்காது, சாந்தியை கொடுக்காது. நமக்கு என்ன வேணும்? சுகம் வேணும், சாந்தி வேணும் இல்லையா, நிம்மதி வேணும். நாள்தே சுகமஸ்தி பூமேவ சுகம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. சுகம் வேணும், ஆனா ஹிருதயத்துலதான் கிடைக்குமே தவிர வெளியில எங்கேயும் கிடைக்காது. வெளியில தேடிண்டே இருக்கலாமே தவிர வெளியில பாரமார்த்திகமான சுகம் கிடைக்காது. துக்க மிஸ்ரமான சுகம் தான் இருக்கும், சுகம் கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். மாய வந்து அல்ல வெள்ளி பாத்திரத்துல பாயசம் கொண்டு கொடுக்குமா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அந்த பாயசம் சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் பாயசம் இருந்தது, சாப்பிட்ட அப்புறம் தான் சொல்லுமா அது. அது உள்ள போனப்புறம் தான் தெரியும் அதுல பாயசம் இருக்குங்கிறது. இந்த மாதிரி தான் துக்க யோனையே பத்தேங்கிறார் பகவான் கீதையில. துக்க யோனையா, எல்லாமே துக்கத்தை லாஸ்ட்ல துக்கத்துல கொண்டு விட்டு விட்டுருது. அதனால சாந்தி வேணும், சுகம் வேணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவா, அந்த சாந்தி சுகம் பகவத் ஸ்வரூப சாட்சாத்காரத்தினாலதான் உண்டாகும்ங்கிறதுக்கு தான் பாகவதம். தர்மஸ்யாபவர்க்கஸ்ய நார்த்தோ அர்த்தாயோபகல்பதே நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதஃ. காமஸ்ய நேந்திரிய ப்ரீதிர் லாபோ ஜீவேதயாவத ஜீவஸ்ய தத்துவ விஜ்ஞான அர்த்தோ யஸ்யேஹ கர்மபிஹி வதந்தி தத்தத்வமிதஹ தத்துவம் யத் ஜ்ஞானம் அத்வயம் ப்ரஹ்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. பரமாத்மா பகவான் பிரம்மம் அப்படின்னு பல பேர்ல சொல்லப்படுற ஒரு வஸ்து. பக்தர்கள் வந்து பகவான் கூப்பிடுறான், வேதாந்திகள் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்றான், யோகிகள் வந்து பரமாத்மான்னு சொல்றான். அதோட ஸ்வரூபம் என்ன? ஞானம் அத்வயம், ரெண்டு இல்லாததான ஞான ஸ்வரூபம். எது மாறுபடாம இருக்குமோ அது. பாகவதத்துல இந்த பிரதம ஸ்லோகத்துக்கு தகுந்தபடி நாராயணியம் வந்து பாகவதத்தோட ஒரு ரூபம் இல்லையா, நிறைய பேர் நாராயணியம் படிச்சவன். அதனால பிரதம ஸ்லோகம் பாகவதத்துல எப்படி இந்த சத்தியம் பரம் தீமஹின்னு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகமோ, அந்த மாதிரியே ஒரு ஸ்லோகத்தை நாராயணியத்துல பட்டத்திரி முதல்ல குருவாயூரப்பனை காட்டுற மாதிரி வச்சிருக்கா. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிஜமசதசஹஸ்ரே நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். பெரிய பாக்யம் நக்கா குருவாயூர்ல பகவான் பிரத்யட்சமா இருக்காருன்னு ஒரு பாக்யம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அப்படின்னாக்க சாந்திரம்னாக்கா கனீபவிச்சு சாலிடா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது உண்மைன்னு சொல்றோம்னா சாலிடா இருந்தா தான் உண்மைங்கிறோம். இப்ப பிரபஞ்சம் இல்லைன்னா இது தெரியுது, இந்த மைக்கு தெரியுது, இந்த டேபிள் தெரியுது, உடம்பு தெரியுது, எப்படி இல்லைன்றது? ஆத்மா தெரியலையே அப்படிங்கிறோம். இந்த சரீரத்தை விட சாலிடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா அவனுக்குள்ள. சரீரம் வந்து எங்கயோ சர்ஃபஸ்ல தான் தெரியுது, நீ உன்னோட ஹார்ட் பார்த்திருக்கியோ, லிவரை பார்த்திருக்கியோ, கிட்னியை பார்த்திருக்கியோ, நம்பிக்கை தான். யாரோ சொல்லியிருக்கா கிட்னின்னு ஒண்ணு இருக்கு, ஹார்ட்னு ஒண்ணு இருக்கு, லிவர்னு ஒண்ணு இருக்கு. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு கேட்ஜெட் வச்சுன்னு தான் அவரோட ஹார்ட் பார்க்க முடியும். அப்படியே திரும்பி பார்த்தா ஹார்ட் தெரியல இல்லையா? ஏதோ ஜூபிட்டர் வீனஸ் மார்ஸ்ங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கு, ஏதோ மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு பாக்குற மாதிரி நான் சொல்லப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அங்க பிரத்யங்களே தெரியறதுக்கு உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வேண்டி இருக்கு. இது போய் எப்படி நானா இருக்க முடியும் சொல்லுங்க. வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியறதுக்கு நீங்க மெஷின் உபயோகிக்கிற மாதிரியே உங்களோடதுன்னு சொல்ற சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியறதுக்கு உங்களுக்கு மெஷின் வேணும்னாக்கா, யூ டோன்ட் ஹாவ் டைரக்ட் நாலேஜ் ஆஃப் யுவர் பாடி. சரீரம் தானே இருக்குன்னு பாரு, என்ன வெளியில இருக்க தோல் மட்டும்தான் தெரியறதே தவிர எலும்ப கூட பார்த்ததில்லை இல்லையா? ஏன்? நம்ம முதுக கூட பார்த்தது கிடையாது. அப்ப இந்த சரீரம் போய் சாந்திரம் அப்படின்னு சொல்றோமே, சாந்திரம்னாக்க சாலிட், சரீரம் சாந்திரம் இல்ல. இந்த சாந்திரமா இருக்கிறது என்னன்னா அவபோதாத்மகம், அவபோத ஆத்மகம். நமக்குள்ள ஆத்மா இருக்கே, நம்ம ஸ்வரூபம் நம்ம ஹிருதயத்துல நான் நான் நான் நான்ங்கிற அனுபவ ஸ்வரூபம். அதை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதை தெரிஞ்சுக்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போறோம், ஒன்னும் பண்ணதுக்கு இல்லையே. எனக்கு ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட். அனுபவம் இருக்கு. சதா நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கே இல்லையா? ரொம்ப சொன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு ஆத்ம சாட்சா எப்படி கிடைக்குமா? கிடைச்சிருக்கேன். சாட்சாத்தா இருக்கிறது ஆத்மா தான். இனி அதுக்கு என்ன ஒரு காரம் வச்சிருக்கேன்? இருக்கிற காரத்தை களைஞ்சு கொடுத்தானா சாட்சாத்தா ஆத்மா இருக்கு. நீ அதுக்கு மேல நான் நீ அவன் அது இது என்ன செய்யலாமோ ஏத்தி வச்சிருக்கேன். சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. ஆத்மா தானே சித்தமா இருக்கு. ஏன்னா சரீரம் சித்தமா இல்லை. ரமண பகவான் சொல் ஒரு பாட்டு நீங்கெல்லாம் கேட்டிருப்பீர்கள், பழைய நந்தனார் சரித்திரம் பாடல். ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம். நந்தனார் கிட்ட போய் அந்த வேதியர் உபதேசம் கேட்கிற போது நந்தனார் வந்து ஐயே அப்படின்னாக்கா ஐயர பகுமானத்தோட எஜமானனை வந்து ஐயே அப்படின்னு கூப்பிடுற. அப்படிதான் நந்தனார் சரித்திரம். இதே பாடலை பகவான் எழுதிருக்கு. ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதி சுலபம். அங்க வந்து ஐயேனாக்கா அங்க ஒன்னும் ஒரு ஐயர் எஜமானன் யாரும் இல்லை பகவானுக்கு. பகவான் ஏன் ஐயேன்னு போட்டுதானா நம்ம ஐயேம்பமே ஷேம்ஷே. இவ்வளவு சுலபமா ஆத்மா சித்தமா இருந்துட்டு ஷேம்ஷே நீ வந்து கவனிக்காம இருக்கியப்பா. என்னது இல்லாமோ கவனிக்கிற, சித்தமா இருக்கு, உபலப்தமா இருக்கு. நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா, நித்திய உபலப்தி. அப்படின்னாக்க நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு யாருக்குதான் இல்லை? ஆதிசங்கர பகவத் பாதால் காசியில மனிஷா பஞ்சகம் எழுதினான் கதை. அந்த கதையில வந்து சண்டாள ரூபியா சிவன் முன்னால வந்தா, அப்ப வழி விலக சொன்னா. அப்ப யாரு விலகணும் அப்படின்னு அந்த சண்டாளன் கேட்கிற போது சாட்சாத் பரமேஸ்வரன் அங்க நிக்கிறதா தெரிஞ்சது. அஞ்சு ஸ்லோகங்கள் சொல்லினான் கதை. ஏன் திருப்பி திருப்பி ஏன் கதைன்னு சொல்றேன்னா, இந்த கதைக்கு பிரமாணம் இல்ல. நமக்கு இருக்கிற இந்த மனிஷா பஞ்சகம்ங்கிற அஞ்சு ஸ்லோகங்கள் இந்த கதை எதுலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னாக்கா, சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும் யாருக்கு ஞானம் இருக்கோ அவன் எனக்கு குரு அப்படிங்கிறா பகவத் பாதாள். அதை வச்சுண்டு நம்ம ஆளுகள் தான் கதை விடுறதுல ரொம்ப டாப் மோஸ்ட்லயும். அதனால என்ன கதை வேணா பண்ணுவான். அதுவும் பகவத் பாதால் பேர்ல நிறையவே இப்படி கதைகள்லாம் இருக்கு. அதனால அதுல ஒரு ஸ்லோகம், யா திரியன் நர தேவதாபிகி அகமிதி அந்தஸ்புதா கிரஹியதே. ஆனா ஒரு விஷயம், பகவத் பாதாளுக்கு அப்படி நடக்கலைன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நடந்திருக்கலாம். ஏன்னா ஞானிகள் நம்மெல்லாம் வந்து எப்பவோ வந்து ஸ்வரூபத்தை உணர்ந்து ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி பூர்ண ஆத்மனிஷ்டை வரத்துக்கு முன்னாடி ஞானத்தை அடைஞ்சவா கூட ஒரு க்ஷண நேரத்துக்கு மறந்து விடலாம். ஆனா அது ஒரு அழகு. இப்ப ராமாயணத்துல ராமர் வந்து சீதைய தேடின்னு அழற மாதிரி ஞானிகளுக்கு கூட ஒரு ஸ்லீப் வரலாம். சுவாமி விவேகானந்தர் கேத்ரி மகாராஜாவோட சபையில அந்த ராஜா வந்து இவர்கிட்ட ரொம்ப பக்தியோட இருந்தார். இவர் அங்க தங்குற போது ஒரு நடனம் ஆடுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இவர் முன்னால நாட்டியம் ஆடி பாடணும்னு ஆசைப்பட்டா. அப்போ சுவாமி சொன்னார், சன்னியாசி இதெல்லாம் பார்க்கப்படாது, அதனால இதெல்லாம் நடக்கட்டும், நான் இங்க இருக்க மாட்டேன்னு போயிட்டேன். நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கிற போது இந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடுறது. அவர் பண்ணது கரெக்டு தான் இல்லையா, தார்மீகமா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, சுவாமிய பார்க்கணும்னு ஆசை. அப்ப அவ வந்து சூர்தாசோட ஒரு பாட்டு பாடினாலா. அந்த பாட்டு என்னன்னா, பிரபுஜி ஆப்புதோ சமதரிசி ஹோ அப்படின்னு ஒரு பாட்டு. பகவானே நீ சமதரிசி தானே, நான் எத்தனையோ பாபியா இருக்கலாம், என்கிட்ட என்னெல்லாமோ இருக்கலாம், நீ எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறவனாச்சு அப்படின்னு பாடு. விவேகானந்தர் அங்கேருந்து ஓடி வந்தாராம். வந்து எனக்கு கண்ண திறந்தம்மாங்கிற மாதிரி ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி பகவத்பாதர் சரித்திரத்துல நீங்க இதை எடுத்துட்டேன்னா ஒரு பெரிய தூஷ்யம் கிடையாது. இருந்தாலும் மனிஷா பண்றதுக்கு தான் இது எனக்கு விஷயம். அதுல பகவத்பாதர் சொல்றா, பட்சி மிருகம் நாய் எந்த கிரீச்சரை நீங்க எடுத்துங்கோ அதுக்குள்ளேயும் இந்த நான்கிற உணர்வு தெரியறது இல்லையா. ஒரு நாயை பாருங்க, அதுக்குள்ளேயும் நான் தெரியறது, நான்கிற அகங்காரமும் நான்கிற உணர்வும் தெரியறது. அகங்காரமும் தெரியறது, அந்த கான்சியஸ்னஸும் இருக்கு, ஈகோவும் இருக்கு இல்லையா. அந்த உணர்வு யார் பிரியன் நர தேவதாபிரகணிக்கு, தேவதைகள் பட்சி மிருகாதிகள் எல்லாத்துக்குள்ளேயும் நான் நான் எது பிரகாசிக்கிறதோ ஸ்புட்டமா கிரகியத்தை, அது நமக்குள்ள தேடி பார்த்ததானா ஸ்புட்டமா கிரகிக்க முடியறது இல்லையா. ஈஸ்வரன் இல்லைன்னு வேணா யாருக்கு வேணா சொல்லலாம், நான் இல்லைன்னு யாராவது சொல்லுவானா? ஆத்மா இல்லைன்னு சொல்றவரை பத்தி வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த பட்டிமன்றம் எல்லாம் நடக்குமே தமிழ்நாட்டில், அதுல ஒருத்தர் விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு நாக்கு இல்லை. அதை பத்தி 1.5 மணி நேரம் லெக்சர் பண்ணாராம், நிறைய லாஜிக் கொடுத்து. எனக்கு நாக்கு கிடையாது. அந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரதீதி அனுபவம் அகமஸ்மிங்கிறது இல்லையா, நான் இருக்கேங்கிறது, அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் என்ன, God has already happened to you. Realization has already happened to you. Mukti has already happened to you. அப்படி தெரியலையே, தெரியலைன்னா அஜ்ஞானத்தை நீக்கிக்க வேண்டியது, அதை கவனிக்க வேண்டியது. இந்த உணர்வோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கவனிக்க வேண்டியது. அந்த உணர்வு இருக்கே மாறுபடாம எல்லா நிலையிலும் இருக்கு. அதாவது அதுக்கு சத்தியம்னு பேர். எத் திருஷுபிகி அவஸ்தாபிகின வியபிச்சரதி, எந்த அவஸ்தைகள்லையும் எந்த பரிணாமத்துக்கும் ஈடு கொடுக்காம இருக்கு. அபாவோ வித்யதே சதா, சத்துக்கு வந்து அபாவம் இல்லை, இருக்கிற பொருளுக்கு வந்து இல்லாயமை கிடையாது. கொஞ்சம் புதுசா கேட்கிற வாழ்க்கை எப்படியோ இருக்கும் இந்த விஷயம். இருந்தாலும் இருக்கிற பொருள் இல்லாயமே கிடையாது, இல்லாத பொருள் கொஞ்ச நேரத்துக்கு தோன்றினாலும் இருப்பு கிடையாது. எது முன்னால இல்லாம இருந்து பின்னால இல்லாம ஆகுமோ அது நடுவில் தெரிஞ்சாலும் இல்லைங்கிறது சாஸ்திரம். நம்ம போட்டோ எடுத்து நாம பாக்குறோம், பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தைக்கும் எல்லாம் முடிஞ்சு சதாபிஷேகத்துக்கு ஒரு தாத்தா அவருடைய ஆண்டு நிறவு போட்டோ எடுத்து பாக்குறார், ஆண்டு நிறவு வீடியோ எடுத்து பாக்குறார், பேர குழந்தைக்கு காட்டி கொடுத்து இது யாரு தெரியுமா பாப்பாங்கிறது. அப்ப தாத்தா சொல்றேன், இது பாப்பா இல்லப்பா தாத்தா அப்படின்னு. இது தாத்தா மாதிரியே இல்லையே, தாத்தா உன்னை விட சின்னதா இருந்தப்ப எடுத்த போட்டோ வீடியோ எல்லாம் அவங்கள மாதிரியே இல்லையே, எல்லாம் மாறி எடுத்துப்பா. அப்ப நீங்க மாறி விட்டேலாம் இல்லைன்னா அதே ஆளுதான். இது இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பாருங்க, அதுல என்ன இருக்கு? சரீரம் சயின்டிபிக்கா நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தேனால் ஒரு செல்லு கூட இருக்காது, ஒரு கோஷம் கூட. உங்களுக்கு 5 வயசுல எந்த கோஷம் இருந்ததோ அது 50 வயசுல ஒண்ணு கூட இருக்காது. அப்போ 5 வயசுல இருந்த சரீரம் இறந்து போய் முடிஞ்சு. அதனாலதான் பகவான் கீதையில கௌமாரம் யௌவனம் எல்லாம் மிருத்யுதாங்கிறார் பகவான். அப்படின்னா நிறைய மரணம் ஆயாச்சு, நமக்கு ஏதாவது தெரிஞ்சுதோ இல்லையா. மரணம் நம்ம அவேர்னஸ் தொடவே இல்லாம சரீரத்துல நடந்துட்டே இருக்கு. நம்ம உணர்வை தொடவே செய்யாம சரீரத்துல மரணம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் நாம மாறாம இருக்கோம்ங்கிற அனுபவம் இருக்கா இல்லையா? அறிவு இல்லை, அனுபவம் இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க வந்து யூ டி நாட் அட்டைன் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் யூ ஹாவ் டு ரிவியர் யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி தேர் வித் இன் யூ. இதுக்குதான் வேதாந்தம்னு பேரு. ஒரு அனுபவம் இருக்கு நமக்குள்ள, நாம அதை கவனிக்காம கவனிக்காம. அதனாலதான் பகவான் சொல்றார், கவனம் இல்லாம நீ ஜனன மரணத்துல சுத்தின் இருக்கப்பாங்கிறார் கீதையில. கவனம் இல்லாததுனால நீ ஜனனத்திலேருந்து மரணத்துக்கு சுத்தின்றே இருக்க. அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்த அப்பிராப்தியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. அஸ்ரத்ததானாக கவனம் இல்லாதவர்கள், கவனம் எதை கவனிக்கலைன்னாக்கா கழுத்திலேயே போட்டுருக்கிற மாலையை கவனிக்காதது மாதிரி நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய ட்ரெஷர், ஒரு அனுபவம் நம்மளுடைய எல்லா அனுபவத்துக்குள்ளேயும் ஒழிஞ்சுட்டு இருக்கு. சரீரம் மாறுற போது நான் மாறாம இருக்கேங்கிற அனுபவம் இருக்கு. மனசுல எண்ணங்கள் மாறுற போது நான் மாறாம இருக்கேங்கிற அனுபவம் இருக்கு. ஜாகிரத்தில் இருக்கிற நான் தான் சொப்பனத்தில் இருக்கேன், சொப்பனத்தில் இருக்கிற நான் தான் சுகமா தூங்குறேங்கிற அனுபவம் இருக்கு. ஜாகிரத்தில் சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, நான் இருக்கேன். சொப்பனத்தில் சரீரம் இல்லை, மனசு மட்டும் வேலை பண்றது, நான் இருக்கேன். சுஷுப்தியில சரீரமும் இல்லை, மனசும் வேலை பண்ணல. நான் இருக்கேனா இல்லையா? அங்கதான் இருக்கு பிரத்யபிஜாங்கிறது. நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்? தடுமாறின்னு இருப்பேன். என்னக்கா ஜாகிரத்தில் ஈஸியா சொல்ல முடிஞ்சது நான் இருக்கேன், தெரியறது எனக்கு, இந்த ஹால் எல்லாம் தெரியறது நான் இருக்கேன். சொப்பனம் பார்த்தவன் இருந்ததுனால நான் இருக்கேன். ஜாகிரத்தில் இருந்த நானும் சொப்பனத்தில் இருந்த நானும் சுஷுப்தியில இல்லை. சுஷுப்தியில நாம இருக்கோமா இல்லையா? இருக்கேன் இல்லை அப்படின்னு சொன்னா இறந்து போயிட்டீங்களான்னு கேட்பேன். இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கீள், எந்த உருவத்துல இருக்கீள்? வாய் வார்த்தையால சொல்லப்படாது. வார்த்தை வெறும் வார்த்தை தானே, சைத்தன்யம்னா வார்த்தை. அங்க எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்ப எப்படி இருக்குமோ அப்படிதான் அப்பவும் இருக்கும். இப்பவும் நாம சரீரமாவோ மனசாவோ இல்லை. உங்களை நான் நினைக்கிறோம்னா உங்களோட ஃபார்ம் எனக்கு வேணும் இல்லையா? ஆனா நான் என்ன நினைக்கிறத என்னோட உருவம் எனக்குள்ள வருமோ? எஃபர்ட் போட்டாலும் வராது இல்லையா? எனக்கு என்னோட அனுபவம் என்ன? ஒரு இருப்பு மட்டும்தான். உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் என்ன? ஒரு இருப்பு மட்டும்தான். இதை உணர்ந்து அந்த இருப்பு இருக்கோலையோ, இதுக்குத்தான் முதல் ஸ்லோகத்துல யாச பகவான் ஸ்வராட் அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட் அப்படின்னார். அர்த்தேஷு அபிஜ்ஞா, அர்த்தேஷுனாக்கா விஷயேஷு அவஸ்தாசு, எல்லாத்துக்கு பின்னாலே பின்னாலையும் அபிஜ்ஞா அப்படின்னா அறியக்கூடியவன், ஞத்தி மாத்திர ஸ்வரூபன், எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னால இருக்கிறவன், எல்லாத்துக்கும் பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கிறவன், ஜோதியா இருக்கிறவன், அபிஜ்ஞா. அவன் எப்படி பிரகாசப்படுத்த? ஸ்வராட் ஸ்வயம் பிரகாசமான, ஸ்வயம் பிரகாசஸ்வரூப, தானே பிரகாஷம். ஒரு விளக்கு இருக்குன்னு தெரியும், இன்னொரு விளக்கு வேண்டாம். அந்த மாதிரி நான் இருக்கேங்கிற உணர்வுக்கு வேற எதுவும் தேவையில்லை. மீதி சரீரம் இருக்கு தெரியணுமான சென்சேஷன் வேணும் இல்லையா? காலையே தெரியலை, மறத்து போயிருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துடா இல்லையா? சில பேருக்கு காலெல்லாம் ஆம்பியூட்டேட் பண்ணினா கால் இல்லைங்கிறது மறந்து போயிடுறது. நினைச்சு பாருங்க, நம்ம சரீரங்கிறோமே காலி இல்லைங்கிறது மறந்து போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் காலி இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு ஒன்றும் விசேஷ ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்தா உள்ள இருக்கிற சில சாமான்களை எல்லாம் திருடி விடுறாளாம். இவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஏன்னா அது எதுவும் நான் இல்லை, நம்ம வீட்டுல இருக்கிற சாமானம் போற மாதிரி தான் அது இல்லையா. அப்போ பாருங்க, சயின்ஸ் நமக்கு காட்டி கொடுக்கறது, பார்த்து பார்த்தா கழட்டி காட்டி கொடுக்கறது, நமக்கு குறையே இல்லைங்கிறது. உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் குறையும் இல்லை அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு. உன்னை நீ தெரிஞ்சின்றாயானா உனக்கு குறையே இல்லை. நீ யாரு? நீ இந்த சரீரம் அல்ல, நீ இந்த மனசோ அகங்காரமோ அல்ல, இதுக்குள்ள எது நான் நான்கிற உணர்வு ஸ்வரூபமா ஸ்வராடா பிரகாசிக்கிறதோ அது இருக்கே, அது வந்து நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமாயிருக்கிற வஸ்து, அது சத்தியம். அந்த சத்தியத்தை மீதி இருக்கிறதுல இருந்தெல்லாம் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு கிட்ட போய் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணுவோம். நான் இந்த தேகம் அல்ல, ஏன்னா தேகம் வந்து அழிஞ்சு போயிடுறது, தேகத்துல இருந்து அந்நியமா நான்கிற உணர்வு இருக்குன்னு தெரியுது இல்லையா. என்னோட சரீரம்ங்கிறோம், அப்பவே சரீரம் நான் அல்லவே, இதுல இருந்து அந்நியமா நான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்துட்டே இருக்கு. அந்த அனுபவமும் சரீரத்தோடது இல்லை, அது உடம்போடது இல்லை. அது அந்த உணர்வு வந்து உடம்புல இருந்து பிரித்தக்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அந்த உணர்வை பிரிச்சு தெரிஞ்சுக்கும், அது பிரகாசிக்க, அந்த உணர்வு அதுதான் நம்ம ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்க ரெண்டு வழி. ஒன்னு வந்து நாம இப்படி விசாரம் பண்ணி நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான்கிறதோட ஸ்வரூபம் என்னன்னு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ரமண பகவான் இந்த வழியை புஸ்தகத்துல எல்லாம் சொல்லியிருக்கார். அதனால சில பேர்லாம் அது ஒரு வழி வச்சிருக்கோம். பகவான் கிட்டே இருந்து ஞானத்தை அடைஞ்ச முருகனார் சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் போய் இந்த ஆத்ம விசார தியானத்தை எப்படி பண்ணணும், சுவாமி கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு முருகனார் சொன்னார், எனக்கு தெரியாதேப்பா. ஏன் சுவாமி, இந்த தியானம் பண்றதுக்கு நீங்க சொல்லி தருவீங்கன்னு நினைச்சுங்க, நான் வந்து நீங்க தெரியாதுங்கிறீங்க. என்னப்பா, நான் தியானமே பண்ணினது கிடையாது. என்ன, எந்த க்ஷணத்துல நான் குரு சந்நிதிக்கு வந்தேனோ அந்த க்ஷணத்திலேயே உள்ள இருக்கிற அஜ்ஞானம் விலகி சரீர பிரஜை இல்லாம ஆய ஆத்மானுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு சிம்பிளா ஒரு வழி இருக்கா பாருங்க. நம்பத்தகாத பொய் ஞானத்தை நம்பி நம்பி செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன். மாயை நம்பி நம்பி என்னோட ஸ்வரூபத்தை நான் மறந்திருந்தேன். அந்த குருநாதர் என்ன பண்ணார்னா, என் பிறவி துன்பம் அற, என்னுடைய துக்கத்தை விளக்க, என் பிறவி துன்பம் அற மீட்டனக்கு நல்கதி நல் எம்பெருமானந்த பேரின்பவியர் செம்பதமே. அந்த எம்பெருமான் பகவான் வந்து எனக்கு அந்த ஆத்மானுபவத்தை கண்ணு முடிக்கிறதுக்கு இருக்கிற டைம் கூட கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு வழி இருக்கான், இது முன்னாடியே சொல்லிருக்கப்படாதோ. தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவையே, அவ்வளவு சிம்பிள். என்னக்கா, ஆத்மா அபரோக்ஷமா இருக்கு, குரு காட்டி கொடுத்தா காண்றதுக்குள்ளதான் உண்டு. கவனத்தை அதுல திருப்பி விட்டுருத்தினா தத்துவமசி அப்படின்னு சொன்னா அதுல கவனம் போயிருத்தாலும் அது பிரகாசமாயிடும். இவ்வளவு சிம்பிளா சொல்றீர்கள், எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள், அவர் பிரெயின் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அதனால பிரெயினுக்கு கம்ப்யூட்டர் தான் புரியுது இல்லையா, ஆத்மா புரிய மாட்டேங்கிறது. இன்டர்நெட் எல்லாம் புரியுறது, இந்த ஆத்மானாக்கா ஐயோ இது ரொம்ப ஒண்ணும் புரிய மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் புரிய மாட்டேங்கிறது. ஒரு குழந்தை பிரஹ்லாதனுக்கு கர்ப்பத்தில் இருக்கிறத நாரதர் கொடுத்துட்டார், அது எப்படி இது ஏன் கர்ப்பத்துல போய் ஒரு நாலேஜ் வருமா அப்படின்னா, இட் இஸ் சோ சிம்பிள். நாரதர் வயசானவாள் எல்லாம் ஒரு ஓல்டு பீப்புள் அசோசியேஷன் தொடங்கி ஒரு லெக்சர் எல்லாம் கொடுத்து பார்த்தார். பக்தி ஞானம் எல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தார். அப்படியே உட்கார்ந்துட்டு எல்லாம் கேட்டு அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் பிரித்தோ யாதி கிரகித்வா தண்டம். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் கேட்டு கேட்டு நாரதர் அவை வாளுக்கெல்லாம் வார்த்தக்கியத்திலேயாவது ஞானம் வரணுமேனு உபதேசம் பண்ணார். கேட்டு இருந்துட்டு அவள்லாம் நாரதர் கிட்ட, நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா லெக்சர் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு போனா அவளுக்கு ஒன்னும் பிரயோஜனப்படல. ஒன்னும் உள்ள எழுப்பிக்கவே இல்லையா, என்னக்கா லைஃப் டைம் பூரா உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த மட்டுக்கும் இருக்கு, நம்ம எங்க இறங்கணும்? சிந்தாசக்தா. அப்புறம் சரி ஒரு யூத் விங் ஆரம்பிச்சு விடுறோம். இதெல்லாம் நாரதர் பண்ணார். நான் இது வந்து கொஞ்சம் மாடர்னா சொல்றேனே தவிர, பிராச்சீன பர்கீஸ் முதலான விருத்தர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். நாரதருக்கு திருப்தி ஆகல. சபலாஸ்வரர்கள் அரியஸ்வர்கள் முதலான யுவாக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். அவளும் ஏதோ புரிஞ்சுண்டா, அவளும் இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு வேதாந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தா அவ அது என்னத்துக்கு புரிஞ்சுக்கிறான்னா, இது படிச்சுட்டு அப்புறம் அமெரிக்காவில் போய் லெக்சர் கொடுக்கும். சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம் ஞானம் அப்படின்னு இல்ல, திஸ் இஸ் அனதர் ஃபீல்ட் வேர் யூ கேன் டிஸ்பிளே, வேர் யூ கேன் ஷைன். பரதநாட்டியம் இதெல்லாம் மாதிரி உபன்யாசமும் இப்ப நிறைய பேர் பண்றா, படிச்சு வச்சிருந்து அது அப்படியே டிவியில எல்லாம் பேசி. அது இப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னா, ரொம்ப நாளுக்குள்ள நமக்கு இது வந்து அகாடமி எல்லாம் வந்துடும், உபன்யாசம் அகாடமி, அப்புறம் இதுக்கு அவார்டு எல்லாம் வந்துடும். பிரம்ம வித்ய நாரதர் வந்து யுவாக்களுக்கு சொல்லி கொடுத்து பார்த்தார், அது அப்படிதான் இஃபெக்ட் ஆச்சு. அப்பவும் சென்டருக்கு போனேன். நாரதர் நினைச்சிருந்தார், சின்ன குழந்தைகளை கூட்டு உபதேசம் பண்ணும், குழந்தைகள் புரிஞ்சுக்குமான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கும், சின்ன குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கும், ஆச்சரியமா புரிஞ்சுக்கும். நிறைய அனுபவங்கள் இந்த இதுலயே பார்த்திருக்கேன் நான். அது குழந்தைகளுக்கு ஏன்னா அவ்வளவு சிம்பிள் இந்த ஞானம். துருவன் இந்த குழந்தைகள் எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கார் நாரதர். அப்ப பார்த்தா இந்த துருவன் 5 வயசு குழந்தை வீட்டுல சண்டை போட்டுன்னு தபஸ்க்கு போறது, திருதுருவன் காட்டுக்கு போயிட்டு இருக்கு. வழியில நாரதர் வந்து நின்னார், எங்க போறேன்? நான் தபஸ் போறேன். அப்பா தபஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், எதுக்கு நீ தபஸ் பண்ற? இல்ல என்னோட சித்தி என்னை அவமானப்படுத்தினா, அதனால என்னுடைய அம்மா சொன்னா பகவானை பிரத்யக்ஷமா பார்த்து நீ உத்தம பதத்தை கேளுன்னு நான் அதுக்கு தபஸ் போறேன். அப்பா பகவான் கிட்ட எதையும் கேட்கப்படாது, வாழ்க்கையில வர சுகமோ துக்கமோ ரெண்டையுமே ராகத்வேஷம் இல்லாம அபிமானம் இல்லாம நீ ஏத்து விட்டாயின்னா மனசு சாந்தமாயிடும், உனக்குள்ளேயே அந்தரியாமியா இருக்கிற பகவான் பிரகாசம் ஆயிடுவார். அதனால இந்த மாதிரி மானம் அபமானம் எல்லாம் வச்சுக்கப்படாது அப்படின்னு நாரதர் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க. இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுடுறோம் துருவச்சரித்திரத்துல. அப்ப அந்த துருவன் சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, அது ரொம்ப பிஞ்சாம்பழுத்தான்போமோன்னு அந்த மாதிரி அது ஊசி மிளக. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுறது, ஆனா நான் உக்ர ஜாதியில பிறந்தவன், சத்திரிய வம்சத்துல, அவமானம் என்னால தாங்கிக்க முடியாது, அதனால நான் தபஸ் பண்ணி பகவானை அடைஞ்சுதான் இருப்பேன், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நாரதர் அந்த குழந்தைக்கு தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாசுதேவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ தபஸ் பண்ணப்பான்னு அனுப்பினார். ஆனா அங்கேயும் நாரதற்கு சந்தோஷம் வரல. எல்லா இடத்துலயும் ரிசர்ச் பண்ணியாச்சு. அப்பதான் இந்திரன் வந்து இரண்யகசிபுவோட பத்னியா இருக்கிற கயாதுவ திருடின்னு போறான், அவ கர்ப்பிணியா இருக்கா. நாரதர் கேட்டா இந்திரன் கிட்ட, எங்க கொண்டு போறேன்? இவளுக்குள்ள ஒரு பீஜம் இருக்கு, அந்த பீஜம் மட்டும் ஒரு இரண்டு கசிப்புவே நம்மளால தாங்க முடியல. இனி ஒரு இரண்டு கசிப்பு வந்தா மேனேஜ் பண்ண முடியாது. அதனால அதை ஹனிக்கிறதுக்கு கொண்டு போறேன், பிரூண ஹத்தியா பண்றதுக்கு போறேங்க. ஆறுதர் சொன்னார், அப்பா நீ நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிறது பரம பாகவதம். என்னக்கா நாரதர் முன்னால வந்தாச்சு அந்த ஜீவன், அது உள்ள இருக்கிறது பரம பாகவதம். அது இரண்யகசிபுவோட பீஜமே நாரதர் பார்க்கல. இரண்யகசிபு யாரு இப்பதான் வைகுண்டத்திலிருந்து வந்திருக்காரு இல்லையா, வெளிப்படையாக அவன் இரண்யகசிபுவை தவிர வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கணும். அதனால உன்னால இன்னும் பண்ண முடியாது, அவளை எங்கிட்ட கொடுத்து விடுவேன்னு சொல்ல இந்திரன் வந்து சந்தோஷமா கொடுக்கிறார். கயாது அழைச்சிட்டு போய் சரீரம் ஆத்மா இல்ல, சரீரத்துக்கு ஆறு லட்சணங்கள் ஜாயத்தை அஸ்தி வர்க்கத்தை அபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யதி, இந்த ஆறு விகாரங்கள் தேகத்துக்கு இருக்கு. ஆத்மா நித்தியம் அவ்யம் சுத்தம் கஷேத்ரஜன் சாட்சி இப்படின்னு 12 லட்சணங்கள். இப்படி நாரதர் ஸ்வஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துற உபதேசத்தை கயாது கொடுக்கிறார். அந்த கர்ப்ப காலத்துல அவள் கேட்டுட்டே இருந்தவள் அசந்துட்டான். அவள் அசந்து போனாலும் சரி, ஏன்னா தூங்கறது எல்லாம் சத்சங்கத்துல தூங்கறது கூட நம்ம கிட்ட இல்லை, நமக்குள்ள இருக்கிற அந்த அந்தர்யாமி இருக்காரோ இல்லையோ, எது கேட்கறதுக்கு நமக்கு யோகம் இருக்கோ அது கேட்கிறப்ப, இல்லைன்னா கரெக்டா அந்த டைம்ல காதுல ஷட்டர் போட்டுடுவார். கரெக்டா யூ வில் மிஸ் தட் பாயிண்ட், ஐதர் அதுக்கப்புறம் தான் நீங்க வருவேன், இல்லையா அந்த டைம்ல எழுந்திருந்து போவேன், இல்லையா பின்னால இருக்கிறதா டிஸ்டர்ப் பண்ணுவா அந்த மொமெண்ட்ல பார்த்து திட்டுவேன். அந்த ஒரு மொமெண்ட்ல எது நீங்க கேட்கப்படாதோ அது போயிடும். ஸ்ரவணாயாபி பகுத்வரியோனலப்யா, உபனிஷத் சொல்றது in the secret about the self, the truth about the self will not be available to you for listening unless the inner being decides. Even if you hear, you will not listen. Kadala ketudalam anta shrotratku vishayam ahate. And the kayaduku naradara vandu atma swarupatai upadesham pandrar. ஹிரண்ய கசிபுவோட பத்திரிகா இருக்கிற கயாது அசந்து போயிட்டான். கர்ப்பத்துல இருக்கிற சிசு வர்பலி எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க, நீங்க நினைச்சு பாருங்க. லாங்குவேஜ் புரியுமா? புரியாது இல்லையா. இல்ல என்ன போச்சு உள்ள, ஏதோ ஒண்ணு போச்சு. உபனிஷத் சொல்றது வாமதேவருங்கிற ரிஷி கர்ப்பத்தில் இருக்கிறதையே சாட்சாத்காரத்தை அடைஞ்சுட்டான்னு சொல்றது. அந்த மாதிரி பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கிறத அடைஞ்சார். எது போச்சுனாக்கா நாரதர் வார்த்தையால உபதேசம் பண்ணார். ஞானிகள் பேசுற போது அந்த சவுண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கேப்சூல் மாதிரி, அந்த சவுண்ட் வெளியில எல்லாம் ஒரு இந்த ஹோமியோபதி கேப்சூல் எல்லாம் ஃபேக்டரியின் பால்ஸ் தான், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த வார்த்தையில ஒண்ணும் இல்ல, அந்த வார்த்தைக்குள்ள அவ அனுபவம் அவாட்சியமா வரும். இதெல்லாம் சாகித்யகாரர்கள்லாம் கூட விசாரம் பண்ணியிருக்கா. துன்யாக்காரர் ரசகங்காசரக்காரர்லாம் கூட சாகித்யத்துல எல்லாம் கூட இந்த ரிஷிகள் சொல்ற வார்த்தைகளுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பலம், ஏன் இவ்வளவு சக்தி அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் தானே அவன் யூஸ் பண்றான், நம்மளோட மொழியை தானே அவன் பிரயோகப்படுத்துறான். அப்புறம் அதுல மாத்திரம் அவாட்சியமான ஒரு ஸ்போடம், ஒரு வர்ப் சவுண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லையா அவளோட வார்த்தைகள்லாம், அது அது என்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரி இருக்கு, அது ஏன் அப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்கா, பகவத்பாதர் பாஷ்யத்திலேயே சொல்ற, இது அல்பவிதபி எது சித்தவான் பவதி தது உத்தார்த்த கிரகணாயைவ ஸ்ரோதமிச்சந்தி நிபுணாஹ. வேதம் சொல்றது வாக்குக்கு பராபஷந்தி மத்தியமா வைகரின்னு 4 பாதங்கள் இருக்கு. ஞானி நம்ம பேசுற போது வெர்பல் சவுண்ட் தான் வருது. இப்ப டேப் ரெக்கார்டர்ல எல்லாம் கேட்டா இட் இஸ் ஓன்லி வெர்பல் சவுண்ட் வைகரி. ஞானிகள் பேசுற போது அந்த சைலன்ஸ் இருக்கும் இல்லையோ, அந்த பராவாக் சமாதி, அந்த சமாதி நிலை வார்த்தைகளுடைய லெவலுக்கு இறங்கி ஆகாஷ கங்கை பூமிக்கு வர மாதிரி அந்த மகாமௌனம் வந்து சப்தத்தோட மண்டலத்துக்கு பெனட்ரேட் பண்ணி வரணும். அதனால என்ன அவ பேசுறது நமக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, நமக்கு அது லாங்குவேஜ் புரியலனாலும் ஒன்னும் பரவாயில்ல, இட் வில் பி டைரக்ட்லி டிரான்ஸ்பர்டு. வார்த்தை வந்து ஒரு ஒரு மீன்ஸ், அவ்வளவுதான், வெஹிக்கிள் அவ்வளவுதான். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது இப்போ ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு நாம சிங்கீர்த்தனம் பண்ற போது அந்த சப்தத்துல என்ன இருக்கு, அந்த சப்தத்துக்கு பின்னால அந்த மந்திரத்துக்குள்ளே தத்ரார்த்திதா மிக சக்தி. சைதன்ய மகாபிரபு சொல்ல அதுக்குள்ளே அந்த சக்தி நிறைச்சு வச்சிருக்கான். அந்த மாதிரி நாரதரை வந்து உபதேசம் பண்ற போது கயாதியோட கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை, அந்த எம்பிரியோ, பிஃபோர் த பாடி ஹஸ் ஸ்டார்ட்டட் டு க்ரோ அரவுண்ட் இட், ரியலைசேஷன் வாஸ் ஆல்ரெடி பிளான்டட். நினைச்சு பாருங்க, பிரெயின் வந்துதானா தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, டைரக்டா அந்த பிரெயின் என்ன பண்ணும்னா இங்கேருந்து வர வித்தியை உள்ள போக விடாது, அது சென்சரிங் எல்லாம் பண்ணி அது போட்டு அரிப்பை போட்டு அரிச்சு அங்க போறதுக்குள்ள அதுக்கு தலை கை காலு ஒன்றும் இருக்காது, ஹிருதயத்துக்குள்ள போறதுக்குள்ள. அதனாலதான் சரணாகதி பண்ணின்னு கேட்கணும்னு சொல்றோம். சரணாகதி பண்ணின்னு கேட்கறதுன்னா குரு என்ன சொல்றாரோ அது அப்படியே நம்ம ஹிருதயத்துக்கு அனுபவத்துக்கு காரணமான நடுப்புல ஒன்றும் இருக்க விடாது. ரமண பகவான் கிட்ட தேவராஜன் வழியான்னு ஒரு பக்தர், அவர் சொன்னார், பகவானே சைவ சித்தாந்தத்துல வந்து அருளாலதான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்ற, அந்த அருள் வேணமே பகவானே, இல்லாட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு பகவான் சொன்னார், அருள் தான் எப்போது இருக்கு, ஒரு நீர் குறுக்கே வராம இருந்தா போறோம், அந்த அருள் தான் எப்பவும் இருக்கு, அந்த அபிமானம் மனசு புத்தி குறுக்கே வர்றதுனால அந்த அனுபவம் ஹிருதயத்துல பிரகாசிக்க ஒட்ட மாட்டேங்கிறது. அது ஹிருதயத்துல பிரகாசமாக கர்ப்பத்துல இருக்கிற சிசுவுக்கு நாரதர் கொடுத்தார், அந்த குழந்தை பூர்ணமா பறந்தது. அந்த மாதிரி இருக்கிற வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். குழந்தைகளை கர்ப்பத்துல வச்சிருக்கிற போது நான் பாகவதம் கேட்கணும், பக்தி பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும், துஷ்சங்கம் இருக்கப்படாது, அப்படியெல்லாம் இருந்ததானால் ஒரு சான்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிற சிசு அதை ரிசீவ் பண்ணிட்டு வெளியில வரபோது ஐயோ அது பழக்கம் பக்குவமா வருது. நம்ம இந்து மதம்ங்கிறது சனாதன தர்மம்ங்கிறது நிஷேகாதி ஸ்மசானந்தா, அந்த கர்ப்ப ஆதானம் இருக்கோ இல்லையோ அந்த கர்ப்பாதானத்திலேருந்து ஸ்மசான பரியந்தம் பகவத் ஸ்மரணத்தோட இருக்கணும். அந்த பீஜத்தை உள்ள போடுறதுலேருந்து, அதனாலதான் சொல்றோம் இந்த பாரத கண்டத்துல இருக்கிறவா மீதி இருக்கிற பூகண்டத்துல சேர்த்துக்கவே முடியாது. இந்த ரிஷி சந்தானங்கள் இருக்கோ இல்லையோ சரீர பலம் கிடையாது, ஆத்ம பலம் தான் உண்டு. அதனாலதான் நமக்கு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கூட ஆத்ம பலத்தினால பண்ண வேண்டி வந்ததே தவிர சரீர பலத்தால ஒண்ணும் முடியல இல்லையா. ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கூட அல்டிமேட்டா ஆத்ம பலத்தை தான் யூஸ் பண்ண வேண்டி வந்ததே தவிர சரீர பலம் இல்லை. அரவிந்த் ஒரு இடத்துல சொல்றார், பிரிட்டிஷ் நம்மளை அட்டாக் பண்ண வந்து பிரிட்டிஷ் நம்மளை கொஞ்ச நாளைக்கு பரிச்சா அது தப்பானா கூட அது கூட ஈஸ்வர நியத்திங்கிறார். என்னக்கா ஒரு ரிஷியோட தரிசனம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரெஞ்சும் போர்ச்சுகீஸும் வந்தாலே அவ வந்து ரொம்ப குருவல் பீப்பிள், அவ எங்கெங்க போயிட்டாலும் அங்கெல்லாம் கல்ச்சரை கம்ப்ளீட்டா டிவாஸ்டேஷன் பண்ணியிருக்கா. எந்தெந்த ராஜ்யத்துல இந்த போர்ச்சுகீஸ் ஸ்பெயின் ஸ்பானிஷ் பீப்புள் இவெல்லாம் போயிருக்காளோ அங்க கல்ச்சர் ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் கூட இது இல்லாம அசுரான அவ்வளவு பெரிய அசுரர்கள், அவளை நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால இந்த ரிஷி பூமியை காப்பாத்த ஈஸ்வரன் பண்ணின ஒரு வழிதான் இவ வந்து அவளை துரத்துற மாதிரி பண்ண, நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம், நம்மளால பண்ண முடியாது, நமக்கு பலம் கிடையாது. நாம அத்யாத்மத்தை வச்சிருந்திருந்தோமானால் பகவான் சொல்றார், பிரகலாத சரித்திரத்துல தேவதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றான், ஹிரண்யகசிபு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறான்னு. அப்ப பகவான் சொல்றான், அவன் என்ன கஷ்டம் கொடுத்தா நான் தாங்கிக்கிறேன், பிரஹ்லாத மேல கையை வச்சானு தொடஞ்சாங்கிறான். அந்த பிரஹ்லாதன் யாருன்னா, ஹி ரெப்ரசன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஞானம், பக்தி, தியாகம், அத்தியாத்மம், இதெல்லாம் இந்த பாரத கண்டத்துக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. மனுஸ்மிருதியிலே மீதி இருக்கிற கண்டங்கள் எல்லாம் இது இருக்கணுங்கிறது இல்லை. அங்க போய் பிரச்சாரம் பண்ணி நாம அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுங்கிறது ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. மனு காலத்திலிருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்துல வந்து அவெல்லாம் கத்துக்கிறதுக்கு இங்க இருக்கணுங்கிறார். அஸ்மத் தேச பிரசூதஸ்த சகாஷாத் அக்ரஜன்மனஹ ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன் பிருத்திவியாம் சர்வமானவாக. இங்க பிரிப்பரேஷனே அதுக்குதான். ஒரு ஒரு ஒரு கர்ப்பத்துல ஒரு சீடு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஞானத்தை உள்ள புகட்டி விட்டார் நாரதர். அப்படி ஒரு கதை நீங்க எங்கேயாவது கேட்க முடியுமா? அந்த குழந்தை பிறக்கிறத ஞானியா பிறக்கிறது, சகலதையும் பகவத் ஸ்வரூபமா பாக்குறது. எங்க பிறந்திருக்குன்னா, ஒரு அசுரன் ஓட வீட்டுல. பிரஹ்லாதன் பிரதர்ஷேன ஹ்லாதம், ஆனந்தம் உள்ளவன் அர்த்தம். இந்த கதைகள்லாம் வேணும், குழந்தைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. எதுக்கு இந்த கதைனாக்கா, குழந்தைக்கு நாளைக்கு பிரஹ்லாதன் மாதிரியும் சொல்லணும். நீங்க இந்த புராணங்களை எல்லாம் நீங்க விட்டுட்டு உள்ள வச்சுங்கோ, அப்புறம் நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பீங்க? ஹாரி பாட்டர் தான் இருக்கும். அப்படிலாம் தெரியறது பாருங்க, கரெக்டா தெரியறது பாருங்க, எவ்வளவு டீப்பா பாருங்க. ஏன் தெரிஞ்சு பாருங்க, அவளுக்கு இது வேணும். அவளுக்கு வந்து ஹனுமானும் பீமனும் அர்ஜுனனும் ராமனும் இல்லையானால், மீதி இருக்கிற கார்ட்டூன்ல இருக்கிற கதாபாத்திரங்கள் என்ன, அவளுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கு. அவளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, இஃப் யூ ஃபெயில் டு கிவ் தம் டிவைன் ஃபார்ம், தே வில் ஹோல்ட் ஆன் டு வாட் எவர் ஃபார்ம் தே கெட். அதனால இதெல்லாம் வேணும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு வேணும். நம்ம எல்லாம் குழந்தைகள் தான். ஒரு நடுப்புல ஒரு டெபினிஷன் படிச்சேன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்ற, சைக்காலஜிஸ்ட் அடல்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அடல்ட்னா யாருன்னா, டெபினிஷன், அடல்டரேட்டட் சைல்டு, டிட்டீரியரேட்டட் சைல்டு. அடல்ட்னாக்க டிட்டீரியரேட்டட் சைல்டு, சைல்டு இஸ் மோர் இன்டெலிஜென்ட். குழந்தைக்கு எவ்வளவு சிம்பிளா இந்த பிரம்ம வித்தியை புரியுமோ, அந்த மாதிரி வயசானவங்களுக்கு புரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் வயசாக ஆக புத்தி அதிகமாகுதுன்னு நினைச்சுக்கிறோம், புத்தி கம்மி தான் இருக்கு. குழந்தையோட இன்டெலிஜென்ஸ். அதனாலதான் பக்தாலோட ஸ்ரேணிகள்ல நாரதர் பிரஹ்லாதன முன்னால வச்சு தான் பின்னால் நின்றுந்தான். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதாபியாம். பிரஹ்லாதன் ஃபர்ஸ்ட் பிளன்ஸ். ஒரு குழந்தைக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி ஆதிசங்கரர் பாருங்க, ஒரு குழந்தை இல்லையா? அஞ்சு வயசு குழந்தையாக்கும் அந்த நெல்லிக்காய் விழற போது, அந்த கண்ணு அந்த வீட்டுல போய் பிக்ஷை கேட்க போற போது பிக்ஷை கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அம்மா வந்து நெல்லிக்காய் கொண்டு போடுறா. ஒரு பிரம்மச்சாரி வந்து கேட்கிற போது கொடுக்க இல்லையேன்னு கவலையோட நெல்லிக்காய் கொண்டு போடத்தான் அந்த கருணை வந்துருக்கு. அந்த கருணை வர காரணம் என்னன்னாக்கா, அடுத்த நாளைக்கு சேர்த்து வச்சுக்காம இருக்கணுங்கிற அந்த விரதத்தோட இருக்கிறவாளா இருக்கிறதுனால அந்த கருணை வந்து பகவத் பாதால் வந்து அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரயந்தி முகுலாபரணம் தமானம் அங்கீகிருதாகில விபூதிர் அபாங்கலீனாம் ஆங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு பாடினார்யா. ஒரு குழந்தைக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வருமா சொல்லுங்க? ஒரிஜினல் கிரியேஷன் எல்லாமே தரிசனம் தான், அவ கிரியேட் பண்ணல. இட் வாஸ் ஆல்ரெடி தேர், இட் மேனிஃபெஸ்டட் த்ரூ தம். அவ்வளவுதான். பகவத்பாதாவோட மீதி இருக்கிற கிருதிகளை விட கனகதாரா ஸ்தோத்திரம் மதுரமா இருக்கு. அது சொன்னதும் அஞ்சு வயசுல, நமக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்கிறது ஐம்பது வயசுல இல்லையா? பதினாறு வயசுக்குள்ள எழுதிய வேண்டியதெல்லாம் எழுதியாசவர். அறுபது வயசுக்கு அப்புறம் மெதுவா வேதாந்தா கிளாஸுக்கு போய் என்னதுன்னா பஜகோவிந்தம், பிரம்மசூத்திர பாஷம் இல்ல, பஜகோவிந்தம் ரொம்ப அப்ஸ்ட்ரூஸ். பதினாறு வயசுல ஜீவன் முக்த புருஷர் பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணி 32 வயசுக்குள்ள ஆசேது ஹிமாசலம் ஒரு சூத்திரத்துல பந்தனம் பண்ணினாரு. ஈஸ்வர அவதாரம் இல்லைன்னா முடியுமா? இதெல்லாம் அல்லதான் நமக்கு ஐடியல் வேணும். இதெல்லாம் தியானம் பண்ண வேண்டாமா? நாம அனுசந்தானம் பண்ண வேண்டாமா? இல்லையா, இதெல்லாமே சத்தியானுசந்தானம் தான். சத்தியத்தை அடைஞ்சவா எப்படி இருந்திருக்கா நாம பாக்குறோம். ஒரு பிரஹ்லாதன், ஒரு சுகாச்சாரியா, ஒரு பகவத்பாத, ஒரு ரமண பகவான், ஒரு ஆனந்தமயமா, இவெல்லாம் நமக்கு முன்னால இருக்காது. அப்படி அவளை எல்லாம் விட்டுட்டு சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் போய் அனுசந்தானம் பண்றது. தேர்ட் ரேட் பீப்புள், தேர்ட் ரேட் ஐடியல் அண்ட் தே கம் டு யுவர் மைண்ட். மனசு அனுசந்தானம் எதை பண்றதோ அதுவாயிடும். நம்ம என்ன விஷயத்தை பாவனை பண்றோமோ அது நம்ம மனசுல பதிஞ்சிடும். அதனால அதுக்கு முதல்ல வந்து திவ்யமா இருக்கிற அனுபவங்களை அனுசந்தானம் பண்ண கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காகவும் இந்த கிருஷ்ண கதையெல்லாம் பாகவதத்துல இவ்வளவு சொல்றது. வியாச பகவான் பண்ணின ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். அப்படியே மனசு அனுசந்தானம் பண்ணி நிர்மலம் ஆயிடுத்தானாம். இயற்கை அப்ஜனாப தரணேஷனையோரு பக்தியாம் சேதே மலானி விதமேதே குணகர்ம ஜானி தஸ்மின் விசுத்த உபலப்த ஆத்ம தத்துவம் சாட்சாத் யதாமல திருஷோ சவித்ரு பிரகாசம். சித்தம் சுத்தமா இருக்கானா ஆத்ம தத்துவம் கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி பிரகாசிக்கும். சித்தம் சுத்தமா இருக்கானா குரு உபதேசம் பண்ற க்ஷணத்திலேயே நம்ம திருஷ்டி இருக்கோம்லயோ சரீரத்திலேருந்து திரும்பி ஆத்மாவில நிஷ்டமாயிடும். அகமேவ பரம் பிரம்மங்கிற அனுபவம் வந்துடும். நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மாங்கிற அனுபவம் ஒரு க்ஷணத்துல வந்துடும். ஒரே வார்த்தை மகாவாக்கிய ஸ்ரவண மாத்திரத்துல நமக்குள்ள ஞானம் ஏற்பட்டுடும், நம்மளுடைய ஸ்வரூபம் பிரகாசிச்சிடும். அந்த ஸ்வரூப பிரகாசத்தை தான் பாகவதம் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்றது. இது எதுவுமே சத்தியம் இல்லையா? நமக்குள்ள அந்த உணர்வு ரூபமா எது அகம் அகங்கிற அனுபவ ஸ்வரூபமா பிரகாசிச்சுட்டே இருக்கோ அந்த சிவம், அந்த சச்சிதானந்தம், அந்த சாந்திர ஆனந்த அவபோதம், அதை வந்து உலகத்தில் எதுக்கிட்டே உபமிக்க முடியாது. அனுபமிக்கம் காலதேசாபதிஜாம் நிர்முக்தம், டைம் ஸ்பேஸ் எல்லாம் அதுல கிடையாது. நித்தியனுக்குதம், அது பந்தத்திலேயே மாட்டிக்கல. நிகரசத சகசிரேன நிர்பாசியமான வேத வாக்கியங்களால் எல்லாம் பிரகாசப்படுத்த கூடினது. அஸ்பஷ்டம், இந்திரிய வைத்தியம் இல்ல, திருஷ்ட மாத்திரே புனரொரு புருஷார்த்தாத்மகம். ஆத்ம விசாரத்தினால பார்க்கப்படுற போது பரம புருஷார்த்தமா இருக்கிற ஜீவன் முக்தி நமக்கு சித்திக்கும். ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவம் இருக்கே சாட்சாத் பாதி, டைரக்டா இம்மீடியட்டா அது பிரகாசிச்சுன்னு இருக்கு. எங்கன்னா குரு பவனபுரே. குரு பவனபுரம்னா இந்த சரீரமே குரு பவனபுரம் தான். இந்த சரீரத்துக்குள்ளேயே விவேகமாகிற குரு இருக்கா, காத்து உள்ளுக்கு வெளிக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கு. பவனம்னா காத்து. இந்த சரீரமாகிற குரு பவனபுரத்துக்குள்ள அந்தர்யாமி ரூபமா பகவான் சன்னிதானம் பண்ணிட்டே இருக்கான். நம்ம வெளியில எல்லாம் பகவானை பார்த்து பக்தி பண்ணி மனசு அந்தர்முகமாயி அந்தரங்கத்துல இந்த அகம் அகம் அகம் அப்படின்னு எது பிரகாசிக்கிறதோ அது சரீரம் அல்ல, மனசு அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, அது ஆகாசம் போல அகண்டமா இருக்கிற பூர்ண வஸ்துங்கிற பிரகாசம் ஹிருதயத்துல ஏற்படும். கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடத்துக்குள்ள தெரியறதே தவிர அது கடாகாசம் இல்ல மகாகாசம் தான். அது குடத்துக்குள்ள தெரியறது அவ்வளவுதானே தவிர குடத்துக்குள்ள ஒன்னும் அது மாட்டிக்கல. குடம் அதுக்கு சுத்தம் ஒரு லிமிட்டேஷன் உண்டாக்கினா மாதிரி ஒரு பிரமையை கொடுக்கறது. குடம் கூட அந்த ஆகாசத்துல ஒரு அப்பியரன்ஸ் தானே தவிர குடம் இல்ல ஆகாசம் தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த சிதாகாசம் தான் இருக்கே தவிர சரீரம் அதுல ஒரு தோற்றம் தான். நான்கிற அனுபவம் நமக்கு சித்தமா இருக்கு. அந்த அனுபவத்துல நம்ம நாடி அதுல இருந்து பழகர். தியானம்னா என்னன்னா அந்த இருப்பு மட்டுமா இருந்து இருந்து இருந்து பழகர். நாம மந்திர ஜபமோ பகவத் தியானமோ ரூப தியானமோ எல்லாம் பண்ணினா முடிவுல மீதி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் போய் அந்த ரூபமும் போய் மறைஞ்சிடும். மறையிற போது அங்க என்ன மீஞ்சிருது அப்படின்னா அங்க கேவலமான சைத்தன்யம் உணர்வு அந்த போதம் மட்டும் தானே தானாக பிரகாசிக்கும். அந்த உணர்வு வந்து சரீரமோ மனசோ புத்தியோ அகங்காரமோ அல்ல, சுத்த சின்மயமான வஸ்து சுத்தமான சிவம். அதே பகவான் வியாச பகவான் முதல் ஸ்லோகத்துல சத்தியம் அப்படின்னு கூப்பிடுற. சிவன் கூப்பிட்டா வைஷ்ணவால் பிடிக்காது, விஷ்ணுன்னு கூப்பிட்டா சைவர்களுக்கு பிடிக்காது, வேற ஏதாவது பேர் கூப்பிட்டா யாருக்கும் பிடிக்காது இல்லையா. ஆனா யாருக்கும் மறுக்க முடியாத ஒரு பேர் என்னதுன்னா சத்தியம். சத்தியம்னு கூப்பிட்டா இல்ல இல்ல எங்க சுவாமி சத்தியம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? எல்லாரும் ஒத்துப்பா சத்தியம்னு சொன்ன இல்லையா. மெய்யே அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பரமேஸ்வரனை மெய்யே அப்படின்னு கூப்பிடுறார். அந்த மெய்யை கண்ட உடனே எனக்கு பொய்யெல்லாம் விலகி போயிடுத்துங்கிற. பொய்யெல்லாம் பொய் மெய் தீர்ந்து பொய்மை தீர்ந்தார் அப்படின்னு. அந்த பொய்மை தீர்ந்து போறது எப்போனாக்க அந்த மெய்யை கண்ட உடனே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல் அசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் இந்த ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயவன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகாம் வேதங்கள் ஐயா என வேண்டி ஆழ்ந்து அகன்றேன் உன்னிகனே. அப்ப மெய்யேன்னு கூப்பிடுறார். ட்ரூத் சத்தியம் மாறுபடாம இருக்கிறது. அது சத்தியம் மட்டும் இல்ல சுகம் ஆனந்தம். அதனாலதான் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். அவபோதம்னா அறிவு, ஆனந்தம் அது ஒரு ஸ்வரூபம் இல்லையா. அதனாலதான் நாம தூங்குற போது ஆனந்தம் வருது. தூங்குற போது யாருக்காவது துக்கம் வந்திருக்கும் சுஷுப்தியில? இதுவரையா உலகத்துல யாருமே துக்கமா தூங்கினேன்னு சொன்னதே கிடையாது. சுகம் ஆத்மாவோட ஸ்வரூபம்ங்கிறதுக்கு உபனிஷத் கொடுக்கிற திருஷ்டாந்தமே அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட். என்னக்கா அங்க உடம்பு இல்ல மனசு இல்ல சுகம் இருக்கு. வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட் இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் சுகம் துக்கம் இருக்கு. ஆனா டீப் ஸ்லீப்ல யாருமே இதுவரையா துக்கத்தை என்டர் பண்ணினதே கண்டதே கிடையாது. ஏன்னா துக்கம் மைண்ட் லெவல் வேற தான் இருக்க முடியும். அதனாலேயே நான் ரிஷிகள் சொல்றா துக்கத்தை தாண்ட முடியுங்கிறா. ஏன்னா நேச்சரே தினமும் உங்களுக்கு துக்கத்தை தாண்டி காட்டி தருது. மைண்ட் லயமானவன துக்கம் போயிடுது இல்லையா. துக்கம் போயிடுத்து மாத்திரமல்ல சுகமா இருந்தது. சுகம்னாக்க நிர்விசேஷ சுகம். காத்தால எழுந்திருக்கவே பிடிக்கல. எழுந்திருந்தா என்னெல்லாமோ இருக்கு, நிறைய என்னெல்லாமோ கிடைக்க போறது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரம் கூட தூங்கலாம் அப்படின்னு டைம் கிடைச்சா அப்பவே பிளாங்கெட்டுக்குள்ள போயிடுச்சு. உண்மை தெரியாம சுகமா தூங்கினுங்கிறோம். வேதாந்தம் இதையே மனநம் என்ன சொல்றது? உண்மை தெரியல சுகமா தூங்கினேன். ஏன் நீ அப்படி சொல்ற? ஒன்னும் தெரியலன்னா இந்த பிரெயின் வந்து அங்க என்டர் பண்ணலன்னு அர்த்தம். நானும் அங்க என்டர் பண்ணலன்னு. ஒன்றும் தெரியலன்னா அப்புறம் எப்படி சுகம் வரும்? சுகம் இருக்கே வந்துதே வந்ததுங்கிறது ஊகம் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எழுந்திருந்த அப்புறம் தான் அந்த டேஸ்ட் தெரியுது. சோ தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் மெமரி. இன்ஃபரன்ஸ் இல்ல, மெமரி இல்ல. நாம எழுந்திருக்கிற போதும் அதோட ரெமனன்ஸ் இருக்கு, அதோட மிச்சம் இருக்கு. அதனால தட் இஸ் மோர் சாட்டிஸ்ஃபைங் தன் எனி பிளஷர் இன் த வேக்கிங் ஸ்டேட். அங்கேயோ நீங்க ஒன்னும் அடையல இல்லையா? நமக்கு வந்து சுகம் வேணமான ஏதாவது அடையணும்னு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம். அந்த லாஜிக் டீப் ஸ்லீப்ல டிஃபீட்டட் ஆயிடுறது. ஏன்னா ஒன்னும் அடையல, நீங்க ஒன்னும் ஆகல, ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் கேட்கல, ஒன்னும் மணக்கல, ஒன்னும் ருசிக்கல. நீங்களே ஆஸ் எ பர்சன், அட்லீஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுது வேண்டாமான, பர்சனாலிட்டியே இல்லைங்க. அப்படி இருந்துட்டு சுகம் எப்படி வந்தது? That too, greatest healing. இல்லையா? நிறைய ப்ராப்ளம்ஸ் தூங்கினா போயிடும். நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் வர காரணமே தூங்காம இருக்கிறதுனால. பத்து நாளைக்கு தூங்கட்டா போறோம், தத்து பத்து ஆயிடும். தூங்குறத என்ன நடக்கிறது தெரியல. ஸ்ருதி சொல்றது ஆத்மாவா இருக்கிற பகவான் அப்படியே கட்டிண்டு தன் வசம் வச்சுட்டு தானாவே பண்ணிட்டு தானா பண்ணின்ற அறிவை உங்களுக்கு கொடுக்காத திருப்பி வெளியில விடுறார். So that is a natural experience. Natural experience is not enough. You need conscious experience. ரியலைசேஷன் கான்சியஸ், அது நேச்சுரல். பிரகிருதி கொடுக்கறது தூக்கம், சாட்சா்காரம் நீங்க விசாரம் பண்ணி உணர்வோட அடையணும். அந்த சுஷுப்தியிலையும் எது இருக்கோ, எது மிஞ்சறதோ, அதுதான் என்னோட ஸ்வரூபம். அங்க எது இருக்கோ சோகமஸ்மி. இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிற இந்த நான் இல்ல, அந்த டீப் ஸ்லீப்ல சுஷுப்தியில எந்த ஒரு சத் இருக்கோ, சன்மாத்திரமான வஸ்து இருக்கோ, அதுவே என்னோட ஸ்வரூபம். அது அகண்டமா இருக்கிற பூர்ணத்துவம். அதுல இருந்து பாருங்க, அதுதான் சமாதின்னு பேரு. அதை உணர்ந்துட்டேன்னா எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க ஃப்ரீ ஆயிடுவேன், நிர்வாணம்னு பேரு. அதை உணர நம்ம ஜாகிரத்திலையும் அந்த வஸ்துவில போய் இருந்துட்டோமானால் சரீரம் லோகத்துல வேலை பண்ணும். எப்படி பண்ணணும்னா, எல்லாம் பிரகிருதியில எது இருக்கு, இப்ப காத்து வீசுறது, மழை பெய்யறது, செடி மரங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்பும் அதோட ஸ்பேன் ஆஃப் லைஃப் இருந்துதான் போகும். ஆனால் நாம உடம்புல இருக்கிறதுல இருந்து அந்த உணர்வுல இருந்து பழகும். உடம்புல இருக்கிற பினாமினல்லாம் அப்படியே இருக்கும், மைண்ட், ஈகோ, பிரெயின் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுல போய் நம்ம அவேர்னஸ் கலந்துக்கிறதுக்கு பதிலா நாம வந்து சாட்சி, சாட்சின்னு இப்ப உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன், சாட்சி இல்ல, அந்த உணர்வு மட்டுமா ஆத்மாவா இருக்கிற சாட்சா்காரத்தை அடைஞ்சவாளுக்கு அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை. நமக்கு இது புரியலன்னா கூட அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு நாம ஒத்துண்டுட்டோம். ஆனாலும் அந்த அனுபவத்தோட பீஜம் உங்களுக்குள்ள விழுந்துடும். ஜீவன் முக்த புருஷர்கள் சாட்சா்காரத்தை அடைஞ்சப்புறம் சரீரத்துல இருக்கிறதும் லோகத்துல சஞ்சாரம் பண்றதும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குங்கிற ட்ரீம் சீட மனுஷியாளுக்குள்ள போடுறதுக்கு தான். ட்ரீம் சீடு அதானது ஆத்மாவுக்குள்ள விதை விழுந்தாச்சுன்னா லட்சணம் என்னதுன்னா, நமக்கு விஷயங்களோட விதை உள்ள இருக்கிறத அதை பத்தி கனவு பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மானுபவத்தோட விதை உள்ள விழுந்துடுத்தானா, ஆத்மானுபவத்தை பத்தி நாம ட்ரீம் பண்ண தொடங்குவோம். அதுக்குதான் பகவான் கீதையில பாவனாங்கிறார். அந்த இஃப் யூ ஆர் இனிஷியேட்டட், யுவர் மைண்ட் ஸ்டார்ட்ஸ் ட்ரீமிங் அபவுட் லிபரேஷன் அண்ட் அல்டிமேட்லி சாந்தி. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்ச அயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம் அப்படின்னு ரிவர்ஸா பகவான் சொல்றது. இது ஆக்கம். நீங்க கர்மனிஷ்டர்களா இருந்தேலானால் சாட்சா்கார பீஜம் உங்களுக்குள்ள விழும். அது விழுந்துடுத்தானால் உள்ள பாவனாங்கிற ஒரு அற்புதமானது, அங்கதான் பக்தி எல்லாம் வருது. அங்கதான் நாம பாகவதத்தை ருச்சிக்கிறோம். அங்கதான் நாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹிமாலயத்துக்கு போனோமா, கங்கைக்கரைக்கு போனோமா, ஏகாந்தத்துல உட்காரணுமா, சன்னியாசம் வாங்கிக்கணுமா, தபஸ் பண்ணணுமா, பகவத் ஆராதனை பண்ணணுமா, சங்கீர்த்தனம் பண்ணணுமா, பஜனை பண்ணணுமா, மகாபுருஷ தர்சனம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மண்டலத்துல எப்படி வந்து லௌகிகால் வந்து பணம் பேரு பெருமைன்னு ஆசைப்படுற மாதிரியே சாதகர்கள் புது ஒரு மண்டலத்துக்கு அவ பாவனை ஓட காரணம் என்னன்னா இந்த சாட்சாத்கார வீதம் உள்ள விழுந்திருக்கு. அது அடுத்தபடியா அது என்ன பண்ணும்னா எல்லா பாவனையும் ஒடுங்கி அந்த சாந்தி. ஆனா அந்த பாவனா பீரியடே ரொம்ப மதுரம், அதுக்குதான் நாம பக்திங்கிறோம். அந்த பாவனா மண்டலம் இருக்கோல்லையோ அதுவே ரொம்ப மதுரம். தியாகத்தை பத்தி, வைராக்கியத்தை பத்தி, மகான்களை பத்தி ஒரு பாவனை சாதகர்களுக்கு மட்டுமே தெரியும். அது அவளை பார்க்கிற போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். ஞானிகளை பார்க்கிற போது வசந்தவது லோகம் தம் சரந்தா அப்படின்னு விவேக சூடாமணியில் பகவத் பாதால் சொல்ற, அவ போற இடத்துல எல்லாம் இந்த விதை விழருது. அவளை பார்க்கிற போது ஏற்படுற ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தி, அந்த ஒரு சீடு உள்ள விழுந்தாச்சுன்னா மெதுவா ஆத்ம தியானம் அப்படி ஜெர்மினேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் அது பூர்ணமா பிரகாசமாக சாந்தி. சாந்தினா சமாதி, சாந்தினா ஆத்மான அர்த்தம். சாந்தி இஸ் த நேச்சர் ஆஃப் த செல்ஃப். சாந்தோயம் ஆத்மா, அதான் பக்தி. சாந்தி தான் பக்தி. சாந்தி யாருக்கு தான் வேண்டாம் சொல்லுவோம்? எல்லாருக்கும் சாந்தி வேணும். சாந்தி தான் பகவானோட ஸ்வரூபம், நிம்மதி தான் பகவானோட ஸ்வரூபம். அந்த சாந்தி தான் பக்தியோட பரம காஷ்ட. பக்தி பண்ணி மனசு நிர்மலமாக ஆக மெதுவா அந்த ஹிருதயத்துல போய் தோயும். அந்த ஹிருதயத்துல போது போய் தோயற போது அந்த சாந்தி, அந்த சீதலதா, அந்த குளிர்மை. ரமண பகவான் அருணாச்சல அக்ஷரமண மாலையில அருணாச்சலேஸ்வரர் கிட்ட சொல்றார், உன் கை என் தலையில வச்சு என்னோட ஹிருதயத்தை குளிர வையங்கிறார். சித்தம் குளிர கதிராஸ்தம் வைத்து அமுத வாய், அப்புறம் உன்னுடைய வாயை திறந்து எனக்கு மகா வாக்கியம் ஒரு முறை கூறேங்க. சித்தம் குளிர கதிரஹஸ்தம் வைத்து அமுத வாயை, அமிர்தானுபவத்தை கொடுக்கக்கூடிய உன்னோட வாக்கியத்தை எனக்கு ஒரு வாக்கு கூட. அமுத வாயை திற அருள்மதி அருணாச்சல, அருளை வர்ஷிக்க கூடிய சந்திரன், குளிர்மையை கொடுக்கக்கூடிய மதி அந்த சந்திரன். அதுக்கு மேல ஞானம் வந்துடுதுன்னா மதினா புத்தி. அந்த புத்தி அப்படியே சீதளமாயிடும். நமக்கு பிரெயின் ஹீட் ஆகிறதோ இல்லையோ, அதுக்கு பதிலாக அந்த பிரெயின் அப்படியே சீதளமா குளிர்மையாயிடும். அந்த குளிர்மை, அந்த கூல்னஸ் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஞானத்தோட லட்சணம், ஸ்திதப்ரஜ்ஞனுடைய லட்சணம், பரம பாகவதனுடைய லட்சணம். அந்த அனுபூதி பூர்ணமாக அந்த பக்தனுக்கு எல்லா ஆத்மஸ்வரூபமா தெரியுது. பிரபஞ்சம் பூராவும் பகவத் ஸ்வரூபமா தெரியறது. இங்க இது நல்லது கெட்டது இது அதுன்னு தோன்ற இடத்துல சகலதும் ஈஸ்வர ஸ்வரூபமாவே தெரியறது. இதான் பாகவத லட்சணம். சர்வபூதேஷு யஃ பஷ்யேதி பகவத் பாவம் ஆத்மனா பூதானி பகவதி ஆத்மனி ஏஷ பாகவதோத்தம. பாகவதோத்தமன் யாருனாக்கா சர்வபூதங்களையும் யார் பகவானை பார்க்கிறானோ அவன். அந்த நிலையில தான் பக்தர்களா இருந்திருக்கான். ராமதேவர் வந்து ஏகாந்தமா உட்கார்ந்து பாண்டுரங்கனை பஜனை பண்ணிட்டு இருந்தார். ரெண்டு நாள் ஆயிடுத்தான் சாப்பிடல. அவருடைய பத்னி வந்து ரொட்டி எடுத்துட்டு போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் இவர் கொடுக்கறதுக்கு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து அங்க வச்சுட்டு போமான்னுட்டார். பகவான் இன்னமும் எனக்கு சாப்பிடறதுக்கு ஆத்மீய பண்ணல அப்படின்னு விட்டு தான் அந்த நிலையிலேயே பாவ சமாதி நிலையிலேயே இருக்கார். அப்படி இருக்கிறத ஒரு நாய் வந்து அந்த ரொட்டி எடுத்துன்னு போறது. இவர் பின்னால ஓடி போய் அந்த நாயை பிடிச்சு அந்த ரொட்டியில தால் போட்டு நெய் போட்டு, ஹே பாண்டுரங்கா, இந்த தனி ரொட்டியை சாப்பிட்டா உன்னோட நாக்கெல்லாம் உடஞ்சு போயிடும், அதனால இந்த தால் போட்டு சாப்பிடுன்னு அந்த நாய்க்கு வாயில ஊட்டி கொடுக்க கதை சொல்றவா சொல்லுவா. அந்த நாய்க்குள்ள பாண்டுரங்கன் தெரிஞ்சான். பாண்டுரங்கன் அவளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனாலதான் பண்றாமா. சர்வபூதேஷு யஃப் பஷ்யேத் பகவத் பாவம். ஏகநாத சுவாமி மகாபா மகாராஷ்டிரா பக்தால ரெண்டு தூண், ஒன்னு ஞானேஸ்வரர், ஒன்னு ஏகநாதர். அந்த ஏகநாதர் வந்து கிரகஸ்தரா இருந்து பரமபாகவதரா ஜீவன் முக்தரா இருந்த ஒரு மகாபுருஷர். ஞானேஸ்வரர் சன்னியாசி அத்தியாசிரமி, ஏகநாதர் கிரகஸ்த தர்மத்துக்குள்ள இருந்துட்டே ஞான நிலையில பரமஹம்ச நிலையில இருந்தவர். அந்த ஏகநாத சுவாமி சின்ன பையனா இருக்கிற போது வீடை விட்டு ஓடி போய் ஜனார்தன சுவாமிங்கிற குரு கிட்ட இருந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சாருன்னு கதை. அந்த ஜனார்தன சுவாமி இருக்காரு, அவர் ஒரு பெரிய மகான். ஆனா அவர் வந்து ஆபீசரா நவாபுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தார். ஞானினா எல்லாம் சன்னியாசிகள் இல்லை, மகாராஷ்டிரா பக்தர்லாம் பார்த்தேன்னா அவாவா என்ன வேலையோ அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தா ஞானிகளாகவும் இருந்தா. அதுதான் ஐடியல் இன்னமும் இருக்கிற காலத்துக்கு. இல்லாம இது ஸ்பெஷல் வேஷம் போட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்றும் தேவையில்லை. நீ பாட்டுக்கு இந்த ஞானத்தை எடுத்துட்டு இட்லி காஃபி எல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கலாம், சமையல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் ஞானத்தை அடைஞ்சப்பறம் நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ பூஜ்ய பூஜ்ய பூஜ்ய எல்லாம் போட்டுண்டு ஒன்றும் பண்ணணும்னு இல்லை. சண்டை போட்டு இருக்கோம் நாம இப்போ எத்தனை பூஜ்யம் போடணும்னு. உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ்ல பரம பூஜ்யன்னு போட்டா தான் நிம்மதி. என்னக்கா ஒண்ணுமே இல்லை, பரம பூஜ்ய சுவாமிஜி ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னாக்கா உள்ள ஹோலு தான் இருக்கு, அப்பதான் ஹோலி ஆக முடியும். ஓன்லி இஷ்யூ நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த புல்லாங்குழல இருக்கிற மாதிரி ஹோல் தான் இருந்ததுதானே ஹோலினஸ் ஆயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நீங்க அடைஞ்சு எப்படி வேணா இருக்கலாம். தோட்டியா இருந்து ஜீவன் முக்தரா இருந்தாரா ஒருத்தர், சோக்கா மேளான்னு பேரு. அவர் தோட்டி வேலை பண்ணிட்டு இருந்தார், டிரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தார். அவர் எங்கேயோ வேலை பண்ற இடத்துல மேல இருக்கிற கட்டிடம் எல்லாம் கீழே விழுந்துருக்கு. அங்க இருந்தவாள்லாமே அப்படியே மாம்ச பிண்ட அப்படியே எல்லாம் அரைஞ்சு போயிட்டான். நாமதேவர்கிட்ட போய் சொல்ற, சோக்கா மேளா வேலை பண்ற இடத்துல கட்டிடம் விழுந்துட்டு அப்படியே அரைஞ்சு போயிட்டார். அவரோட உடம்பே கண்டுபிடிக்க முடியலங்க. நாமதேவர் வந்து அதை தேடி பார்த்து ஒரு போன் பீஸா எடுத்து காதுல வச்சிருந்து பார்த்து அப்புறம் காட்டி கொடுத்தா ஒரு போன் அப்படி காதுல வச்சிருந்தா விட்டல விட்டல விட்டல விட்டலன்னு. அதாவது அவளுடைய அனுபவம் கோஷத்துக்குள்ள ஒரு செல்லுக்குள்ளே இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஏகநாத சுவாமி அவ குரு சொன்னார், காசியில போய் கங்கை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்துல வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் பண்றது, அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி எடுத்துன்னு வரத்த ராமேஸ்வரம் பக்கம் வந்தாச்சு. அப்போ கையில கங்கா ஜலத்தோட வந்திருக்கா, நிறைய இன்னமும் பக்தர்கள்லாம் இருக்கா கூட. அப்போ ஒரு கழுதை தாகிச்சு படுத்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் தேடி பார்த்தா தீர்த்தம் கிடைக்கல. கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இந்த பாத்திரத்தை உடைச்சு அந்த கங்கா ஜலத்தை அந்த கழுத வாயில ஊத்துறார். கூட இருக்கிற பக்தர்லாம், சுவாமி என்ன பண்றேன், ஏகநாத என்ன பண்றேன், நீ குரு வந்து ஆஜ்ஞ பண்ணியிருக்கா ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ண, நீ குரு வாக்கியத்தை லங்கனமே பண்ண மாட்டேன், இந்த கழுத வாயில ஊத்தி கொடுக்கறேன், நான் ராமநாதருக்கு தான் அபிஷேகம் பண்றேன். கதைக்கு எவ்வளவு பவர் பாருங்க. ஒருத்தர் மெட்ராஸ்ல வந்து ஒரு பக்தர் சொன்னார் எங்கிட்ட, நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஹரித்வார்ல இருந்து கங்கா ஜலம் தான் வித்தியாசம், ஹரித்வார்ல இருந்து எடுத்துட்டு போனேன். அங்க நிக்கிற போது முன்னால கியூல நிக்கிற ஒரு அம்மா கர்ப்பிணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தண்ணி தண்ணின்னு கேட்கறா, பக்கத்துல எல்லாம் பார்த்தா காணோம். சடனா எனக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. அப்பவே அந்த கையில இருக்கிற டப்பாவை உடைச்சு அந்த ஜலத்தை அவ வாயில விட்டு கொடுத்தேன். அவ ஒரு பார்வை என்ன பார்த்தா, அந்த பார்வை எனக்கு பகவானோட பார்வை தான், மறக்கவே முடியாது. கண்ணீரோட வந்து என்று சொன்னார். அதுக்கு காரணம் என்ன, இந்த கதை கரெக்ட் டைமத்துக்கு இல்லாத அந்த அஜ்ஞானம் வந்து வேலை பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் எப்படி கொடுக்கறது, நம்ம அபிஷேகத்துக்கு கொண்டு வந்திருக்கோமேன்னு ஒரு க்ஷணத்துக்கு அதை கொஞ்சம் கூட சந்தேகப்படாம, ஏன்னா வேற ஜலம் கிடைச்சிருந்தா பண்ண வேண்டாம், கிடைக்கல உடச்சி விட்டுட்டேன். அவ ஒரு பார்வை என்ன பார்த்தா அந்த கிராட்டிடியூடு ஹிருதயத்திலே வந்தது, பகவத் தரிசனமா இருந்தது அப்படின்னா. இதான் பாகவத தர்மம். சர்வபூதேஷு எஃப் பஷீர், பகவானை பார்க்கறதுன்னா என்ன சொன்னா, பகவானுக்கு எப்படி நாம பூஜை பண்றோமோ அத மாதிரி ஒரு சரீரத்திலையும் அந்தரியாமையா வர பூதாத்மாக்கு என்ன வேணுமோ அதை ஒன்னும் நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண வேண்டாம். எதிர்ச்சையா பகவான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கற போது மகிமை வரும். சந்தர்ப்பம் கொடுக்கிற போது உங்க முன்னால எந்த ரூபத்துல வந்து நிற்கிறாரோ அந்த ரூபத்துல அந்த பகவானை அந்தரியாமியா பார்த்து அர்ச்சனை பண்றது இருக்கோலையோ அதுக்கு பாகவத தர்மம்னு பேரு. அப்படி பார்க்கிறவனுக்கு மாய விலகி போயிடும். அவனுக்கு யாரும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக யாரும் தெரிய மாட்டானா. பாகவதம் என்ன சொல்றதுன்னா அவனுக்கு வியக்திகளே தெரியாம எல்லா சரீரத்திலையும் ஹரிதான் தெரியும். எல்லா சரீரமும் ஹரியோட சரீரமா தெரியும். எல்லா கண்ணுக்குள்ளாலையும் ஹரி தான் பார்த்துட்டு இருப்பான். எல்லா காதுக்குள்ளாலையும் ஹரி தான் கேட்கறான். எல்லா மூக்குக்குள்ளாலையும் ஹரி தான் மணக்கிறான். எல்லா வயத்துல இருந்து ஹரிக்கு தான் பசிக்கிறது. சர்வபூதங்களுக்குள்ளே இருந்து போக்குதாரம் யஜ்ஞ தபசாம் சர்வபூத மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. பகவான் கீதையில சொன்னார் எல்லாருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் புஜிக்கிறது சென்சஸ்குள்ளால மைண்டுக்குள்ளால எடுத்துக்கிறது யாருன்னா இட் இஸ் நாட் எ பர்சன் பட் இட் சுப்ரீம் பர்சன் பரம புருஷன். அவன் தான் எல்லாருக்குள்ள இருந்து போக்தாவா இருக்கான்னு தெரிஞ்சின்ற ஞானிக்கு பரத்தியாருக்கு கொடுக்கிற போது அவன் ஆளுக்கு பண்ணல. அஜ்ஞானத்தோட சர்வீஸ் பண்ற போது அதுல இருந்து புண்ணியம் வரும். ஞானத்தோட சர்வீஸ் பண்ற போது அதுல இருந்து அகண்டமான ஆனந்தம் வரும். அஜ்ஞானத்தோட சர்வீஸ் பண்றது சோசியல் சர்வீஸ் எல்லாம் அதுதான் இல்லையா. நான் பரத்தியாருக்கு உபகாரம் பண்றேன்னு நினைச்சுக்கிறோம். அப்போ அதுல அந்த அபிமானம் இருக்கு. அதுலயும் ஒரு பெனிஃபிட் வரும். அந்த பெனிஃபிட் என்னன்னாக்கா இவளுக்கு நிறைய என்னென்ன ஆசைப்படுறாலோ நடக்கிற மாதிரி புண்ணியம்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுமா. சாஸ்திரம் சொல்றது இதெல்லாமே ஒரு சயின்ஸ். இதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். நீங்க புண்ணியம் பண்ண பண்ண பரத்தியாருக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு வரும் ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணு உங்களுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கொடுக்கும். அதுவே நீங்க பரத்தியாருக்கு கொடுக்கற போது பரத்தியாருக்கு கொடுக்கல பகவானுக்கு தான் கொடுக்கறேங்கிற பாவம் வந்துடுச்சானால் இந்த பசவேஸ்வரர் கர்நாடகத்துல இருந்த பெரிய மகாத்மா இல்லையா. அவரை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். அவ சந்தர்ப்பணம் பண்ணுவாளே வீரசைவர்களுக்கு சந்தர்ப்பணம் பண்ற இடத்துல எல்லாருக்கும் இவாள் கழுத்துல லிங்கம் உண்டோ இல்லையோ. ரெண்டு பேர் ரொம்ப பசியோட வந்தா ரொம்ப பசியோட வந்தவா உள்ள போக பார்த்தா. உள்ள போக பார்த்த உடனே அங்க துவாரபாலகன் ஒருத்தர் நின்னு இருக்கான். அவன் சொன்னா உள்ள போகப்படாது இங்க எல்லாம் சைவர்களுக்குத்தான் சாப்பாடு வெளியில எல்லாருக்கும் கொடுப்போம் அங்க வாங்கிங்கோ அப்படின்னு. எப்போ அது வெளியில எல்லாம் உள்ள கொடுத்த அப்புறம் வெளியில கிடைக்கும் அப்படின்னு. ரொம்ப பசிக்கிறது இவா கேட்டாய் வீரசை ஆகணும்னா என்ன பண்ணணும் வெளியிலேயே சாப்பிட்டு விடுவோமேரா. இல்லப்பா உள்ள கிடைக்கிறதெல்லாம் வெளியில வரத்த இருக்காது அதனால உள்ளே போகணும். அங்க போய் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் கேட்டான். அது கழுத்துல அந்த லிங்கம். அந்த லிங்கம் எங்க வாங்க கிடைக்கும் இப்ப என்ன வேணா வாங்கி விடலாமோ அது வாங்கலாம் கிடைக்காது. அதெல்லாம் அது தீட்சை கொடுத்து வாங்கிக்கணும்னா சரி பாத்துட்டே இருந்தா எல்லாம் கழுத்துல துணியில கட்டி போட்டுன்னு இருக்கான். ரெண்டுமா போய் பின்னாம்பக்கம் போனா கறிகாய் நறுக்கி போட்டிருக்கா. நிறைய கத்திரிக்காய் இருக்கு. அதுல ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து துணியில கட்டி கழுத்துல கட்டின்னு விட்டான். ரெண்டு உள்ள போயிட்டான். உள்ள போய் சாப்பிட உட்காந்துண்டா விதம் விதமான சாப்பாடு பல விதத்துல இருக்கிற ஸ்வீட்டு பல விதத்துல இருக்கிற பலகாரம் பாத்தியா. இந்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம கட்டிக்கலனா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா. பசியோட நின்றுருப்போம் கத்திரிக்காய துணியில கட்டினோமா உள்ள வந்தோமா இல்லாட்டா வெளியிலயும் நின்றுக்கணும் இல்லையா. என்ன கிடைக்கிறது பாரு சொல்லி எல்லாம் போட்டுட்டு சாப்பிடலாம்னு பார்த்தா நெல்லு நெல்லுங்கிறான் ஒருத்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பசவேஸ்வரர் வரார். கூட ரெண்டு பேரும் குண்டு குண்டா இருக்கா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வரிசையா உட்காந்துருக்கு. ஒருத்தர் பக்கத்துலயும் போறாரு இவர். அவ துணி அவித்து லிங்கத்தை அப்படி காட்டுறான். அவர் அதுல ஜலத்தை விட்டு ரெண்டு புஷ்பத்தை போடுறார். ஏதோ பூஜை பண்றார். இவளுக்கு ஏதோ ஒரு தட்சிணை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவள் பகவத் ஸ்வரூபமா பார்த்து நமஸ்காரம் பண்றார். அவ திருப்பி லிங்கத்தை கட்டிட்டு விட்டா. டேய் மாட்டின்னு விட்டான். உன்னோட ஐடியாவும் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கட்டின்னு உள்ள வந்தோமா மாட்டிருந்தோமா? பேசாம வெளியே தின்னுட்டு போனா பழச்சுன்னு இருக்கலாம். இது தடிமைய போறது கூட இருக்கிறவங்க பாரு ரெண்டு பேரு அப்படின்னு. இல்லடா, அந்த நடுப்புல இருக்கிறவரை பாரு, அவரை பார்த்தாலே ஹிருதயம் உருகிற மாதிரி இருக்கு. அவர் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டார், விட்டுடுவார். உண்மையை சொல்லி விடுவோம். அவர் பக்கத்துல வந்தார், லிங்கத்தை காட்டும். சுவாமி லிங்கம் இல்ல சுவாமி, கத்திரிக்காய் கத்திரிக்காய் கட்டின்னு வந்துட்டோம். இல்லப்பா, நீ பார்த்தா பரமபக்தனா இருக்கியே, பரமபக்தனா தானே இருக்க, லிங்கம் தான் இருக்கு, காட்டு. இல்ல சுவாமி தப்பு பண்ணிவிட்டேன். பரவாயில்ல, திறந்து காட்டு. அவ அப்படியே திறந்து காட்டுனா, அவர் பாட்டுக்கு ஜலத்தை விட்டார், புஷ்பத்தை போட்டார், பூஜை பண்ணார், போயிட்டார். டேய், நம்மளை விட்டுட்டாருடா, கத்திரிக்காய பாருடானா, கத்திரிக்காய் அப்படியே லிங்கமா இருக்கும். ஏன்னா அந்த பார்த்தவர் இவாளை தப்பு பண்ணுவானோ இவா வந்தானோ பார்க்கலையாம். அவளை பகவத் ஸ்வரூபமாவே பார்த்தா ஒரு கத்திரிக்காய் லிங்கமா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? வித்யாரண்ய சுவாமிகள் சொல்ற, இல்லாத பிரபஞ்சம் உண்டாயிடுத்து உள்ள பிரம்மம் பிரகாசிக்காதா? நீ பார்த்தாயானா நிச்சயமா பிரகாசிக்கும். அதுக்கு இருக்கிற ஸ்ரத்த வீரியம் தியான யோகம் பக்தி வேணும். அதை வளர்த்திக்க வளர்த்திக்க நமக்கு விவகாரத்திலேயே விவகாரம் இல்லாம ஆயிடும். நமக்கு விவகாரம் இல்லாம பரமார்த்தம் தான் பிரகாசிக்கும். அந்த மாதிரி ஒரு பக்தி நமக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்த வீரியம் ஞான பலம் நமக்கு வேணும். அதை பகவான் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. தொடர்ந்து நாளைக்கு சாயங்காலம் இதே நேரத்தில் நாம இங்க பார்ப்போம். இந்த திரையாகம் நாளைக்கு பூர்த்தி ஆகுது. சப்தாகனா ஏழு நாள், இது மூணு நாளா இருக்கிறதுனால இந்த மூணு நாள் இருக்கக்கூடிய இந்த சாயங்கால சதஸ் நாளைக்கு நாம பூர்த்தி பண்ணிக்கிறோம். அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல பகவான் எப்ப நமக்கு டைம் கொடுக்கிறாரோ அந்த டைம்ல நாம பாகவதத்தை தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு பாகவத தர்மம்ங்கிற விஷயத்திலேயே நாம பிரவச்சனம் வச்சுப்போம். சத்தியம் ஹரித்வார்ல அக்டோபர் 18 25 வரை பரமார்த்தாசிரமில் பாகவத சப்தாகம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வருஷம் நடந்த மாதிரியே இந்த வர வருஷத்தில் அக்டோபர் 18 வரை அதில் யாருக்கு வேணுமானாலும் கலந்துக்கலாம். அதுக்கு இருக்கிற கலந்துக்கிறதுனா நீங்கள் வந்து ஹரித்வாருக்கு நீங்களாக வந்துக்கலாம். அங்கே ரூம் உங்களுக்கு சாப்பாடு முதலான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த நடத்துகிறவா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அதில் யார் யார் கலந்துக்க விரும்புகிறாலோ அங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் முன்கூட்டி நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கு பேர் எடுத்துக்கிறது இங்கே புக் வச்சுருக்கா, அங்கே உங்களுடைய அட்ரஸோ ஃபோன் நம்பரோ அவள் என்ன கேட்குறாளோ அதை கொடுத்தா அவள் உங்களை தெரிவிப்பான். அக்டோபர் 18 வரை நடக்கப்படுது. நான் இன்னைக்கு நாளைக்கோ சாயங்காலம் வந்து உங்களுக்கு நீங்க யார் வர விரும்புறீங்களோ அவளுக்கு அதுல கலந்துக்கலாம், பேர் கொடுக்கலாம். சொல்றதுக்கு இல்லையே, பரமார்த்த சைவாசிரம் அங்க வச்சு கங்கா தீரத்துல, ஏன்னா அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே கங்கை இருக்கு, அது வேற எங்கேயுமே அப்படி ஒரு சௌகரியம் இல்லை. கங்கை வந்து ஆசிரமத்துக்குள்ளேயே இருக்கு, கங்கை கரையிலேயே இருந்து பாகவதம் சொல்லலாம். அந்த டைம்ல ரொம்ப குளிரும் இருக்காது, சூடும் இருக்காது. அப்படி பல ஆனுகூல்யம் அந்த டைம்ல இருக்கு, அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால்தான் அந்த இடத்துலயே வச்சுட்டு இருக்கோம் இப்ப 4 வருஷமா. அதனால யாரு வரத்துக்கு விரும்புறாளோ அவளுக்கு அந்த நடத்துறவாளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இங்க இங்க கவுண்டர் ஏதோ வச்சுருக்கா, அங்க உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலமனாயாசம் பரமாயாசம் மாயாகல்பிதநானாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமாநாதமநாதம் பிரணமத கோவிந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் கோபிமண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம பேதாபம் சஸ்வத் கோகுர நிர்தூதோ தூலீசரசியம் ஷாவீத்தனந்தமித்தம் சிந்தித்தம் சிந்தமணிமிமானம் பிரணமத்தோவிந்தம் பரமானந்தம் பஜகோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலமநாபாசம் காளிந்தீ ஜத காளிய சிரசி சுநிருத்யந்தம் முகுரத்யந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிஜோஷக்னம் காலத்ரயஜதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமா கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் யதோ மமாத்மா பவசி த்வமேவம் ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஹர நமஃ பார்வதி பதயே.